முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திறனுடையாய் திறனுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பன்னமென் முலை செவ்வாய் திருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். செப்பன்னமென் முலை செவ்வாய் திருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துன்மன்னாளனே, உக்கமும் தட்டொழியும் தந்துன்மன்னாளனே, உக்கமும் தட்டொழியும் தந்துன்மன்னாளனே. இப்போதையம்மை நீராக லோரெம்பாவாய், இப்போதையம்மை நீராக லோரெம்பாவாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரி ததீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தீ சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே. கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிர்க்கும் கலியே துயிலடாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் என்று நடாதூரம்மாள் ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார். தாயார் பெரிய பிராட்டியார் பற்றிய ஸ்லோகம் இது. ஆகாரத்ரய சம்பன்னாம், மூணு ஆகாரம் பொதிந்து இருக்கக்கூடியவராம் தாயார். மூன்று ஆகாரங்கள் எவை அப்படின்னு கேட்டா, உபாயத்துவம் என்று ஒண்ணு, உபேயத்துவம் என்று ஒண்ணு, புருஷகாரத்துவம் என்று ஒண்ணு. தாயாரே நமக்கு சீவைகுண்ட மோட்சத்தை தரக்கூடிய உபாயமா இருக்கார். சீவைகுண்டத்துல நமக்கு அடையப்பட வேண்டியவராக உபேயமாகவும் தாயாரே இருக்கார். உபாயத்துவம் உபேயத்துவம் ரெண்டுமாவே தாயார் ஆகிறார். இது ரெண்டும் பெருமாளுக்கும் பொது. பெருமாளும் உபாயம், பெருமாளும் உபேயம், தாயாரும் உபாயம், தாயாரும் உபேயம். ஒரு மிதுனம், ஒரு தம்பதிகள், ஒரு தம்பதிகள் தான் நமக்கு சேஷிகள், ஒரு தம்பதிகள் தான் நமக்கு உபயமானவர்கள், ஒரு தம்பதிகள் தான் நமக்கு உபேயமானவர்கள். அதனால இந்த தம்பதிகளை பிரிச்சு பாக்குறதுங்கிறது நம்ம சம்பிரதாயம் கிடையாது. அப்படி இருக்கச்ச தாயாருக்கு வேற ஒரு ஆகாரம் அதிகப்படி இருக்கு. பெருமாளுக்கு இல்லாத ஒண்ணு உபாயத்துவம் உபேயத்துவம் தவிர, பெருமாளுக்கு இல்லாத ஒண்ணு புருஷகாரத்துவம் அப்படின்னு ஒண்ணு தாயாருக்கு அதிகமா இருக்கான். அவர் புருஷகாரமா இருக்கார். புருஷகாரம் அப்படின்னு சொன்னா சிபாரிசு பண்றார் பெருமாள் கிட்ட நமக்காக. ஒரு மாதா எப்படி சிபாரிசு பண்ணுவாரோ அந்த மாதிரி சிபாரிசு பண்றாராம். பெருமாள் கிட்டேந்தே பயந்து இருக்கிற நமக்கு பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி நம்மளை சேர்த்து வைக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதனால ஆகாரத்ரய சம்பன்னாம் அப்படிங்கிறது தாயாருக்கு தனி பெருமை. மூணு ஆகாரம் அவருக்கு மட்டுமே இருக்கு. அரவிந்த நிவாசினியம் அப்படின்னு தாமரைப்பூல வாசம் பண்ணக்கூடியவர். அசேஷ ஜெகத் ஈசித்ரீம் அப்படின்னு மொத்த உலகத்தையும் நியமனம் பண்ணக்கூடியவர். பெருமாள் ஈஸ்வரனா இருக்கிற மாதிரி இவர் ஈஸ்வரியா இருக்கார், எல்லாவற்றையும் ஆளக்கூடியவரா இருக்கார். வந்தே வரத வல்லபாம் அப்படின்னு பெருமாள் கிட்ட வால்லப்யம் உள்ளவர், செல்வாக்கு உள்ளவர். அதனால்தான் புருஷகாரமா இருக்க முடியும். அதனால மூணு ஆகாரம் தாயாருக்கு விசேஷமா இருக்கான். இங்க திருப்பாவையிலையும் நப்பினை பிராட்டிக்கு மூணு பாசுரம் சாதிக்கிறார் ஆண்டாள். மூணு ஆகாரத்தையுமே மூணு பாசுரங்கள்ல அங்கங்க சாதிக்கிறார். ஒரு ஒரு ஆகாரத்துக்கு ஒரு பாசுரம் அப்படின்னு அமையல. இருந்தாலும் உபாயத்தும் உண்டு காமிக்கிறார், புருஷகாரத்தும் உண்டு அப்படிங்கறதையும் காமிக்கிறார், உபேயத்தும் உண்டு அப்படிங்கறதையும் காமிக்கிறார். அதுல புருஷகாரத்துவம் அப்படிங்கிறது தாயாருக்கு தனிப்பெருமை அப்படின்னு. என்ன பெருமாள் கிட்ட ஆசிரியக்கிறதுக்கு தாயாருடைய சிபாரிசு தேவை. அப்போ ஒரு கேள்வி வருது, தாயார்கிட்ட ஆசிரியக்கிறதுக்கு யாருடைய சிபாரிசு தேவை அப்படின்னா, அதான் தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காருண்யம் தாயாருக்கு இருக்கு. அவருக்காக நம்ம இன்னொருத்தருடைய சிபாரிசு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெருமாள் அப்படி இல்லையா? பெருமாளுக்கும் அபாரமான காருண்யம் இருக்கு, சகஜமான காருண்யம் இருக்கு. இருந்தாலுமே அவர் சமோகம் சர்வபூதேஷு எல்லாருக்கும் சமமா இருக்கிறவர். நாம வேண்டியவன் அப்படின்னு சற்று பார்க்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டானா, கர்மம், நாம செய்த கர்மங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கணும். அவர் அந்த ஒரு பொறுப்புல இருக்கார். கர்மங்களுக்கு ஏற்ற பலன் கொடுக்காமல் வேற மாற்றி பலனை கொடுத்தார்னா அப்ப பாரபட்சம் ஆயிடும். அப்ப பெருமாள் வைஷமியம் பாக்கிறார் அப்படின்னு ஆயிடும். பெருமாள் சில பேருக்கு மாத்திரம் பலன் கொடுக்கிறார், சில பேருக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு ஆயிடும். அப்ப யாருக்கு பலன் கொடுக்கையோ அவர்கிட்ட பெருமாளுக்கு கருணை இல்லை அப்படின்னு ஆயிடும். இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வந்துடும். அதுக்காக பெருமாள் என்ன வியவஸ்தை வச்சிருக்கார் அப்படின்னா, புண்ணியபாப கர்மங்களை பார்த்து அதுக்கு அனுகூலமா பலன் கொடுக்கறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கார். அப்போ தாயார் எடுத்து சொல்றாராம், ஏன்னா நாம பெருமாள் சேவிக்கணும் போகும்போது நம்மளுடைய புண்ணியபாபத்தை கணக்கிட்டு பார்த்தோம்னா நமக்கு தேவையான பலனை பெருமாள் சட்டம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை பாபங்கள் பண்ணிருக்கும், பாபங்களுடைய கணக்கே கிடையாது. எத் பிரம்ம கல்பன சக்கியம் தத் கில்பிஷம் சிஜதி ஜந்துஹு இஹ க்ஷணார்த்தே அப்படிங்கிறார். இவன் ஒரு க்ஷண காலத்துல இல்ல அரை க்ஷணத்துல பண்ற ஒரு பாபம் இருக்கோ இல்லையோ, அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு பல ஜென்மம் எடுக்கணுமா? அப்படிப்பட்ட மகாபாபம், அப்படிப்பட்ட கோரமான பாபம் பண்றான். ஒரு ஜென்மம் பெருமாள் நமக்கு கொடுக்கறதே பாபத்தை எல்லாம் கை கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான். அதாவது அனாதி காலமாக பாப மூட்டை எல்லாம் சேர்த்து சேர்த்து சேர்த்து வச்சிருக்கும் போது பெருமாள் என்ன பண்ற, ஒரு ஜீவன் விஷயத்துல 10,000 மூட்டை இருக்குன்னு வைப்போம், பாப மூட்டை 10,000 மூட்டை சேர்த்து வச்சிருக்கான். அப்ப பெருமாள் அந்த ஜீவனுக்கு சரீரங்களை எல்லாம் கொடுத்து சிருஷ்டி பண்ணி அந்த 10,000 மூட்டையில ஒரு மூட்டையை எடுக்கிற ஒரு கர்மா, இத்தனை 10,000 பாப மூட்டையை சேர்த்து வச்சிருக்கான் இல்லையா புண்ணிய பாபம், அதுல ஒரு மூட்டையை எடுத்து அதனுடைய பலனை இந்த ஜென்மத்துல கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற. அவருடைய அபிப்பிராயம் என்ன கேட்டான்னா, அப்படியே மெதுவா ஒவ்வொரு மூட்டையா கழிச்சு 10,000 மூட்டையும் கழிச்சு இவனுக்கு புண்ணிய பாபங்கள் இல்லாத பண்ணி இவனை சீதைகுண்ட லோகத்துக்கு கூட்டுண்டுடணும் அப்படின்னு பெருமாளுடைய அபிசந்தி. அதனால ஒரு மூட்டையை எடுக்கிற எடுத்து அவனுக்கு ஜென்மத்தை கொடுத்து அவனை இப்படி ஞானம் கொடுத்து முன்னுக்கு கொண்டு வர முடியுமா பாக்குற. ஆனால் அந்த ஜென்மம் முடியும் போது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டான்னா, இதுவரைக்கும் 10,000 மூட்டையா இருந்தது, இப்ப இன்னொரு 100 மூட்டை கூடி 10,100 மூட்டை ஆயிடுச்சு. அடுத்த ஜென்மம் கொடுத்தானா அதுல இன்னொரு 100 மூட்டை அதிகமாயிருது. இப்படி மேல மேல அதிகமாயிட்டு இருக்கே தவிர குறையறதே கிடையாது. புண்ணிய பாபங்கள் அத்தனை பண்ணிட்டு இருக்கும். ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம், ஒரு மூட்டை எடுத்து அப்படியே மொத்தத்தையும் கை சொன்னம் பார்த்தா இன்னும் 100 ஜென்மத்துக்கு அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாபங்களை இந்த ஜென்மத்துல பண்றான். இப்படின்னு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பண்ணிட்டே இருந்தால் இதுக்கு முடிவு ஏது? முடிவுங்கிறதே கிடையாது. கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் இவனும் இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனை காலம் இருந்தாலும் இவனும் புண்ணிய பாபத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆயிடும். இப்படி ஒரு மோசமான நிலை இருக்கும்போது தாயார் தான் நமக்கு எடுத்து சொல்றாராம், அனுபவித்து மகௌகம் நாளமாகாமி காலஹ பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்னசக்கியம் ஸ்வயமிதி ஹிதயே த்வம் ஸ்வீகிருத ஸ்ரீநிவாசா சிதிலித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசேனஹ. இத்தனை மூட்டையை எப்படி கழிப்பான் அப்படின்னு பெருமாளுக்கே கொஞ்சம் யோசனை இருக்கும். அப்ப இவன் சரணாகிதி பண்ணும்போது தாயார் எடுத்து சொல்றாராம், இவன் சரணாகிதி பண்ணிட்டானே அதனால இவன் விஷயத்துல காருண்யத்தை காண்பிச்சு ஒத்த பாப மூட்டையும் புசிக்கிடணும் தான். சாஸ்திரம் இருக்கே அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் பாக்கி பேர் விஷயத்துல இருக்கட்டும், சரணாகதன் விஷயத்துல ஒரு சாஸ்திரம் தனி சாஸ்திரம். என்னன்னு கேட்டா சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவனுடைய பழைய பாபங்கள் எல்லாத்தையும் புசிக்கிட அப்படின்னு ஒரு தனி சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை எடுத்து சொல்லி தாயார் நமக்காக பறிஞ்சு பேசுற. இல்ல இவன் மொத்தத்தையுமே அனுபவிச்சு கழிக்கட்டுமே அப்படின்னா இவனால அனுபவிச்சு கழிக்க முடியாதுன்னு எடுத்து சொல்ற. அதனால புருஷகாரமா இருக்காராம். பெருமாளுக்கும் காருண்யம் இருக்குன்னா கூட இவருடைய காருண்யம் இன்னும் விசேஷமா இருக்கு. அதனால்தான் பக்தர் சாதிக்கிறார், பிதேவத்யம் ஜனனி பரிபூர்ணாவிசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்தியா பவதி ச கதாச்சித் கலுஷதீஹி. ஹிதம் பண்ணணும் தான் நினைக்கிறார், நம்ம கெட்டு போனோம்னு நினைக்கல பெருமாளும், நமக்கு நல்லதுதான் நினைக்கிறார். சாஸ்திரியமான ஒரு ரீதியில புண்ணிய பாபங்களை எல்லாம் கழிச்சு அவன் மோட்சத்துக்கு வரட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறார். கிமே தன்னிர்தோஷ கைக ஜகதீதி த்வமுசிதைஹி உபாயைர் விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினஹா. கிமே தத்து என்ன இதுன்னு கேட்கிறாரா தாயார், இது என்ன இது, இப்படி பண்ணா என்ன அர்த்தம், இப்படி பண்ணா அந்த குழந்தை எப்படி பொழைச்சு போகும் அப்படின்னு நமக்காக அப்படி எடுத்து சொல்றாராம். கிமே தத்து என்ன இது அப்படிங்கிற, இப்படி பண்ணலாமாங்கிற. நிர்தோஷ கைக ஜகதி, தோஷம் இல்லாதவன் யாரு, தோஷம் இருக்கிறவன் விஷயத்துல தானே காருண்யம் காமிக்கணும், அபசாரம் பண்ணவன் விஷயத்துல தானே கருணையை காமிச்சு அதை மன்னிக்க முடியும். அதனால உச்சிதமான உபாயங்கள்லாம் பண்ணி பெருமாளை மயக்கி நம்ம கிட்ட அனுகிரகம் பண்ணும்படி பண்றாராம் தாயார். அதுதான் புருஷகாரம் அப்படின்னு பெயர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பத்தி அநேக விஷயம் தேசிகன் சாதிச்சிருக்கார். ஏன் இவரை புருஷகாரம் ஆக்கணும், இவரை புருஷகாரம் ஆக்க வேண்டியது ஈஸ்வரன் தண்டதரனாகையாலே அப்படிங்கிறார். ஈஸ்வரன் தண்டனை கொடுக்கிறார், தாயாரோ தண்டனை கொடுக்கவே மாட்டார். தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறது அவருடைய கட்சி. யாரா இருந்தாலுமே அஜ்ஞாத நிகிரகம் அப்படிங்கிற நிகிரகம்னா என்னன்னே தெரியாது. எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், எல்லார்கிட்டையும் கருணை காமிக்கணும். தண்டனை இருக்கக்கூடாதுங்கிறது தாயாருடைய கட்சி. ஆனால்தான் நரக்கம் கூட தாயார் சிருஷ்டிக்கலையாம். சம்பிரதாயத்துல சொல்ற வழக்கம், லோகத்தையெல்லாம் சிருஷ்டிச்ச போது பெருமானும் தாயாருமா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் சிருஷ்டிச்சா. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சங்கல்பம் பண்றால் ஒன்றடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் என்ற உலகங்கள் அப்படிங்கிறார். ஒரே சங்கல்பம் ரெண்டு பேருக்கும், ஏக சங்கல்பம் பகுஸ்யாம் பிரஜா ஏ தீன சங்கல்பம். ரெண்டு பேரும் அப்படி ஒரே சங்கல்பத்தினாலதான் லோகத்தை நாம் சிருஷ்டிக்கிறார். ஆனா நரகத்தை சிருஷ்டிக்கச்ச மாத்திரம் தாயாருக்கு இஷ்டம் இல்லையாம். அதுல எதுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழந்தைய டாக்டர் கிட்ட அழிச்சுன்னு போனா அடி கீழ் வந்து அடிபட்டுடுச்சு, அந்த குழந்தைக்கு தையல் போடணும், கீழ் வந்து தோல் பிளந்துருச்சு, அப்ப அந்த குழந்தைக்கு தையல் போடணும். தையல் போடணும்னா அத்தனை சுலபமா, குழந்தை உடனே கையை காலை அசைச்சு சத்தம் போடும், உதைக்கும், கையை நீட்டும், அப்ப அதை பிடிச்சுக்கணும். அப்ப அந்த டாக்டர் என்ன பண்ற, ஒரு பக்கத்துல ஒருத்தர் கூட அந்த பிடிச்சுக்க சொல்ற. ஆனா அப்படியே அது வாழ்ந்து கத்துறது, அது ஆட்டித்தான் தையல் போட முடியாது. அதனால அவ அப்பாவே கூட்டு, சார் நீங்க இந்த பக்கம் பிடிச்சுக்கோங்க, நீங்க அந்த பக்கம் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அப்பா ஒரு பக்கமும் கம்பவுண்டர் இன்னொரு பக்கம் பிடிச்சுக்கோங்க, வெட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தையல் போட்டுதான் ஆகணும். இந்த டாக்டர் நல்லதுதான் பண்ற, தையல் போடாம இருக்க முடியாது. தையல் போட்டாதான் தோல் சேரும், தோல் சேர்ந்தாதான் பாவியில நல்லது. அப்ப அந்த அம்மாவை பார்த்து சொல்ற, அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில போய் நில்லுங்க அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த குழந்தைய இப்படி பாடுபடுத்தி தையல் போடுறத அம்மாவனால தாங்க முடியாது. உடனே அழுவாள், வேண்டாம் என் குழந்தைய விட்டுடுங்கோன்னு. குழந்தைக்கு நல்லதுதானே செய்யறாரு டாக்டர், தையல் போட்டுதானே ஆகணும், வேற வழி இல்ல. ஆனாலும் அதையும் தாங்க முடியாதாம் மாதாவனுடைய ஒரு ஹிருதயத்தினால. அதனால அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில போங்கோ அப்படின்னு அம்மாவை வெளியில அனுப்பிச்சுட்டு கதவை சாத்துட்டு இவ கையை பிடிச்சு தையல் போடுறாளாம். அப்பாவும் வைத்தியருமா. அதே மாதிரிதான் பகவான் நமக்கு நல்லதுதான் பண்ற, தண்டனை கொடுக்கறது நல்லதுதான். ஹிதஸ்ரோதோ விருத்யா பவதிச்ச கதாசித் கலுஷஜீஹி. ஆனா தாயார் அப்படி இல்ல, அதையும் தாங்க மாட்டார். நரக சிருஷ்டி கூட நல்லதுதானா, ஏன்னா எத்தனை தண்டேன சுத்தியதி அப்படிங்கிறார். நரகத்தோட தண்டனை எல்லாம் கொடுத்து நம்மளை சுத்தமாக்குறார், இந்த பாபத்தை எல்லாம் கழிக்க வச்சுடுறார். நம்மள பல பாபங்கள் நரகத்துல தொலைகிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஜென்மம் கொடுத்தா சௌக்கியமா இருக்கும். நம்ம பாப்பம் போயிட்டு தோல்யும், இந்த பாப்பத்தோடயே ஒரு ஜென்மம் இருந்தானா அது இன்னும் அனர்த்தமா இருக்கும். மனுஷனாவே பிறக்க மாட்டோம், ஏதோ மிருகங்களா பண்ணியா நாயா இப்படிலாம் பிறந்து அவஸ்தப்பட வேண்டியிருக்கேன். சில பாபங்களை நரகத்துல கழிச்சுட்டு அது தங்கத்தை புடம் போட்டு சுத்தமாக்குற மாதிரி இவனை கொஞ்சம் சுத்தமாக்கி ஓரளவு பாபத்தை கழிச்சு இவனுக்கு புண்ணியம் நரக்க நிறைய இருக்கா மாதிரி பண்ணி அவனை அப்படியே கீழே எட்டு மனுஷனா பிறக்க வைக்கணும். இதெல்லாம் நல்ல ஏற்பாடு, நரகம்ங்கிறது நல்ல ஏற்பாடு, சொர்க்கம்ங்கிறது நல்ல ஏற்பாடு, பூலோகத்துல ஜென்மம்ங்கிறது நல்ல ஏற்பாடு, அதுவும் மனுஷ ஜென்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஏற்பாடு. எல்லாம் ஆச்சரியமா தான் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் பகவான் கருணையோட தான் பண்றார். ஆனால் அப்படி நரகத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறார் இல்லையா, அதுவே தாயாருக்கு சகிக்க முடியாதான். இந்த அம்மா குழந்தைக்கு தையல் போடுறதை சகிச்சுக்க முடியாமல் முகத்தை திருப்பிக்கிற மாதிரி வேண்டாம் இருக்கு. சகதர்மச்சரீம் சௌரேஹே சம்பந்தித ஜகத்ஹிதம் அனுகிரகமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிகிரகம். அனுகிரகம் மாத்திரம்தான் உண்டு, நிகிரகம்னா என்னன்னே தெரியாதா. சுவாமி தேசியம் சொல்ற நிகிரகம் செய்ய மாட்டார்னு சொல்லல, இவருக்கு நிகிரகம்னா என்னன்னே தெரியாதான் தாயாருக்கு, தெரியவே தெரியாதுங்கிற. அப்படி கூட ஒன்னு உண்டான்னு கேட்கக்கூடியவர், கையில ஆயுதமே இல்லாத ஒரு தேவதை. ஏகப்பட்ட தேவதைகள் வேதத்துல இருக்கு, எத்தனையோ தெய்வங்கள் சொல்லிருக்கா ரிக்வேதத்துல யஜுர்வேதத்துல, இந்திரவருட யம குபேரன் ஏகப்பட்ட பேர் இருக்கு. அதுல ஆயுதம் இல்லாத ஒருத்தர் லட்சுமி தேவி மாத்திரம்தான். எல்லாருக்கும் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும், இவர் கையில ஆயுதமே கிடையாது. தாம் பத்மநேமீம் சரணம் அகம் பிரபத்யே லக்ஷ்மீர் மே நஸ்ய தாம் தாம் விருணே. பத்மநேமீம் அப்படிங்கிறதுக்கு தேசியன் வியாக்கியானம் பண்ற, பெருமாளுக்கு சக்கரம் எப்படியோ அந்த மாதிரி பத்மத்தை வச்சிருக்காரான் இவர். சக்கராயுத ஸ்தானத்துல ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாமரப்பூவை ஏந்திட்டு இருக்காராம். பத்மமே இவருக்கு நேமியா இருக்கான், தாமரப்பூ தான் இவருக்கு சக்கரஸ்தானத்துல இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர், அதனால அவர் புருஷகாரமா இருக்க நமக்காக எடுத்து சொல்ற. அப்போ பெருமாளுக்கு காருண்யத்துக்கு ஒரு குறைவா அப்படின்னு கேட்க கூடாது. தாயாருக்கு இருக்கக்கூடிய அளவு காருண்யம் பெருமாளுக்கு கிடையாதுன்னா அப்ப அவரு காருண்யம் குறைவு தானே, குறைவுபட்டது தானே அப்படின்னு கேட்க முடியாது. சுவாமி தேசியன் அழகா சொல்ற, இவர்கள் ரெண்டு பேரும் கூறாக விபஜித்து கொண்ட வியாபாரங்கள், ரெண்டு பேர் பிரிச்சு வச்சுட்டு இருக்கா. நான் சாஸ்திரப்படி என்ன செய்யணுமோ நான் செய்யறேன், கருணைப்படி என்ன சொல்லணுமோ அதை நீ சொல்லு, நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து ரட்சிக்கலாம் அப்படின்னு. இவாளே தம்பதிகளே சில சமயம் சொத்து பிரிச்சுக்கிறா இல்லையா, அது மாதிரி இவாளே தானே பிரிச்சுக்கிறாளாம். யுவத்வாதோ துல்யேபி அதுல வசதா சத்ரு சமண ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணானு பும்ஸ்த சுலபானு தயஸ்திரீ தைகாந்தான் மிருதிம பதிபாரார்ச்ச கருணா க்ஷமாதீன்வா போக்தும் பிரபவதி இவையோகோ ஆத்மநிபிதான். பராசபட்ட ஸ்லோகம் தேசியன் எடுத்திருக்கார் ரசேத்ரி சாஸ்திர. ரெண்டு பேரும் அப்படி பேசி வச்சுண்டு, ரெண்டு பேரும் அப்படி சங்கல்பிச்சுண்டு இந்த மாதிரியாக ரக்ஷணம் பண்றார். தனியா ஒரு ரக்ஷணம் பண்ணா நமக்கே என்னவோ மாதிரி இருக்கும், ரெண்டு பேருமா சேர்ந்து ரக்ஷணம் பண்ண ஆகா நமக்கு ரெண்டு பேர் இருக்கா. பெருமாள் மாத்திரம் இருக்காரு அப்படின்னா ஐயோ நம்ம பாபம் பண்ணிட்டோமேனா, தாயாரும் கூட இருக்கார்னா ஆஹா நமக்கு எடுத்து சொல்றதுக்கு தாயார் இருக்கார் அப்படின்னு ஒரு ஆஸ்வாசம் நமக்கு வரணுமா அதுக்காக. அதனால இப்படி ரெண்டு பேருமே தானே விபஜிச்சுண்டு தானே பிரிச்சுண்டு யோகத்தை எல்லாம் ரக்ஷணம் பண்றார். ரெண்டு பேர் ரக்ஷணம் பண்ற அப்படின்னால நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறாளாம். உண்மையில பெருமாளுடைய கருணை குறைவு கிடையாது. ஏன்னா தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்குமே என்னடியார் அதிசெய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். லக்ஷ்மி தேவியே கூட பாகவதர்கள் விஷயத்துல பெருமாள் கிட்ட ஏதாவது தோஷம் சொன்னார்னா பெருமாள் ஒத்துக்க மாட்டார், என்னடியார் அது செய்யார் அப்படின்னு சொல்வார். தோஷம் செய்ய மாட்டாளேவா, தோஷம் இல்லையே அது அப்படின்னு வாராம். லக்ஷ்மி தேவி தோஷம் எடுத்து சொல்லுவார், ஒரு நாளும் எடுத்து சொல்ல மாட்டார். ஆனா அவரே சொன்னாலும் பெருமாள் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா அந்த அளவு காரூண்யம் பெருமாளுக்கு இருக்கு. அதனால தான் பின்னாடி செய்கிற அபசாரங்களையும் க்ஷமிக்கிறார் பெருமாள். போய விடையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பாவங்களையும் பொசுக்கிறார். இருந்தாலும் இப்படி அவர்கள்லாம் விபஜிச்சுண்டு கூறாக பிரிச்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. அது தாயார் புருஷகாரமா இருக்கார் அப்படின்னு அவருடைய காருண்யத்தை விசேஷமா அனுசந்தானம் பண்ணணும். அதனால இந்த மூணு பாட்டுமே விசேஷமா இருக்கு. நப்பியன்னை பிராட்டியை எழுப்புறதா இருக்கு, கண்ணனையும் சேர்த்து எழுப்புறதா இருக்கு. இந்த பாட்டில் நப்பின்னை பிராட்டியை எழுப்பி கிருஷ்ணனோடு எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அழகா. இங்க திருவே அப்படிங்கிற நப்பின்னை பிராட்டி, திருவேனா லக்ஷ்மி தேவியேன்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவி மாதிரி அத்தனை பெருமைகள் இவருக்கு இருக்கான், புருஷகாரத்வாதி பெருமைகள்லாம், அதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் விசேஷமா இருக்க. அதனால உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு, உன் கணவனை கொண்டு எங்களை நீராட்டணும், எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அழகான பாசுரம் இது. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கரியை துயிலிடாது, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிடாய் அப்படின்னு கிருஷ்ணனை எழுப்புறார். அடுத்த நாலு வரியில நப்பினை பிராட்டியை எழுப்புறார். இப்படி இருக்கு. கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, முப்பத்து மூணு தேவர்கள் இருக்கையும் அவர்களுக்கு முன்னாடி நின்று அவளுடைய பயத்தை போக்கடிக்க கூடியவனாம். கப்பம் தவிர்க்கும்னா கப்பம்னா கம்பம்னு அர்த்தம், கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம், பயம் நடுக்கம். அந்த நடுக்கத்தை தவிக்கிறதுக்காக நடுக்கத்தை போக்குறதுக்காக கண்ணன் முன்னாடி வந்து சிந்து முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, கலினா மிடுக்குடையவன் அர்த்தம். அதாவது தேவர்களுக்கெல்லாம் மகா சாமர்த்தியம் இருக்கு, தேவர்கள்லாம் மகா பலசாலிகள் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் இருக்கு, வேதத்திலயும் அப்படி இருக்கு. மனுஷர்கள் போல இல்ல தேவர்கள், நம்ம காட்டிலும் ஞானத்தினாலேயோ சக்தியினாலேயோ வீரத்தினாலேயோ எல்லாத்திலையும் நம்ம காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கறது தெரியும். ஆனா அவர்களுக்கே ஒரு ஆபத்து அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா, அவர்களுக்கே ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா நேர பகவான் கிட்ட போய் சண்டாகிடி பண்றாரு. அப்ப அந்த 33 கோடி தேவர்களுக்கும் பகவான் தான் முன்னாடி நின்று அவளுடைய பயத்தை போக்கடிக்கிறானா, அந்த ஒரு மிடுக்கு அவனுக்குதான் இருக்கு. எப்படி நம்ம காட்டிலும் தேவர்களுக்கு மிடுக்கு அதிகமோ பல மடங்கு அதிகமா இருக்கும், அந்த மாதிரி தேவர்களை காட்டிலும் பல மடங்கு மிடுக்கு அதிகமா இருக்கு. காப்பாத்த கூடுகிற சாமர்த்தியம், ரக்ஷண சாமர்த்தியம், 33 தேவர்கள் அப்படின்னு வேதத்துல எடுத்து சொல்லியிருக்கு. அஷ்டௌ வசவஹ ஏகாதச ருத்ராஹ த்வாதசாதித்யாஹ ஏதாவந்தோ வை தேவாஹ. அஷ்டவசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், ஆக 31 பேர். அஸ்வினி தேவர்கள் 2 பேர், 33 பேர். இவர்களுடைய பரிச்சரங்கள் நிறைய பேர் இருக்கா, இவரை சேர்ந்தவர்கள் தான், அவர்கள்லாம் சேர்த்து 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். 33 விதமான தேவர்கள், 33 கோடி தேவர்கள், அத்தனை பேரையும் காப்பாத்துறானாம் கண்ணன் பகவான். முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, அவளுடைய நடுக்கத்தை எல்லாம் போக்கடிக்கிறார். எந்த அசுரன் வந்தாலும் நடுக்க வந்துருதவர். இன்னும் இவன் தான் அபயம் கொடுக்கறான். ஒரு சமயம் தேவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தார், தசரத சக்கரவர்த்தி பண்ற யாகத்துக்கு போனால் அந்த யாகத்துல ஹவிஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆகாசத்துல போய் நிக்கிறாளாம். ஆனா பூமியில இறங்க மாட்டார், ஆகாசத்திலே நின்று யாகத்துல கொடுக்கிற ஹவிஸ எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கார். அங்க பிரம்மதேவனும் வந்தார், அப்போ பிரம்மனோட கூட பேச ஆரம்பிச்சார். அப்போ பிரம்மா கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், நீர் வரம் கொடுத்துட்டு அதனால இந்த ராவணங்கிறவன் படாத பாடு கொடுத்துறான். பகவன் தொத் பிரசாதேன ராவணோ நாம ராட்சசா, ராவணன் ஒருத்தன் இருக்கானே அவனுக்கு நீர் அனுகிரகம் பண்ணி வச்சிருக்கு, ஏகப்பட்ட வரம்லாம் கொடுத்து வச்சுட்டு தேவர்களால வதம் வரக்கூடாதுன்னு வரம், அப்ப நாம என்ன பண்ண முடியும், எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்ன ஆனாலும் எங்களை தான் அவன் ஜெயிப்பானே தவிர நாங்க அவனை ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டீரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பிரம்மா கிட்ட கலந்து ஆலோசிக்கிறார். அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த ராவணனை எப்படி சம்ஹாரம் பண்ணலாம், அவன் நம்ம குழியே கெடுத்துடுறானே அப்படின்னு தேவர்கள்லாம் கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காளாம். அவ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவ சிந்தனை பண்ணிட்டு இருக்காள், ஆலோசிச்சுட்டு இருக்காள். அவ பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பகவான் ஹரி ஆவிர்வாவம் பண்ற, அந்த இடத்துக்கு வந்துட்ட, கூப்பிடல அவர, கூப்பிடாமே தானே அந்த இடத்துக்கு வந்து பயம் தெஜத பத்ரம்வோ ஹிதார்த்தம் யுதி ராவணம், பயம் தெஜத, பயத்தை விட்டுடுங்கோன்னு, கவலையே பட வேண்டாம், உங்களுடைய நல்லதுக்காக ராவணனை நானே கொள்றேன் அப்படின்னு விட்டேன். எப்படி கொள்றேங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நானே கொள்றேன் அப்படின்னு விட்டேன். பயம் தெஜத அதான் முன்னாடி வந்து 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும், அது கண்ணனுடைய ஒரு சுவாவம், பெருமாளுடைய சுவாவம். 30 தடவை காலில் விழுந்து அதுக்கப்புறம் தான் வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தடவை வந்து விழுந்தாலும் இன்னொரு தடவை வரானா பார்க்கலாமா இல்ல அப்படியே போயிடுறானா அப்படின்னு அவனை பரீட்சை பண்ணி பாக்குறதெல்லாம் கிடையாது. சக்ரதேவ பிரபன்னாய, ஒரு தடவை வந்தாலே அதையே பெரிய பாரமா நினைச்சு, ஐயோ அவன் ஒரு தடவை சரணாகிதி பண்ணிட்டானே நினைச்சு அதுக்காக மோட்ச பரியந்தம் கொடுக்கக்கூடியவர். அந்த ஒரு தடவை சரணாகிதி பண்றது கூட ஒரு சாக்கு தான், கேட்டா பாரபட்சம் வந்துருமோங்கிறதுக்காக தான் ஒரு சாக்கு அதை வச்சுட்டு, ஒரு சாக்கு கிடைச்சா போதும் அடியேன்னு சொல்லி சரணாகிதி பண்ணேன், சாக்கு கிடைச்சா வரும் உடனே மோட்சத்தை கொடுத்துருவேன். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, அப்படிப்பட்ட ஒரு மிடுக்கு. அதனால பெருமானே நானே வந்து இல்ல தேவர்களால வதம் கூடாதுன்னா அதனால என்ன மனுஷனா பிறந்தா போச்சு, நானே மனுஷனா பிறக்கிறேன், நானே தசரத சக்கரவர்த்திக்கு குமாரனா பிறக்கிறேன், நானே பூமியில பிறக்கிறேன், தேவர்கள்லாம் நாங்க பூமியில பிறக்க மாட்டோங்கிறா, பூமியில கால் எடுத்து வைக்க மாட்டோங்கிறா, ஏன்னா நாங்க தேவஜாதி, நாங்க போய் சாக்கடையில கால வைப்போம்னா மனுஷன் சாக்கடையில கால வைப்பானோ, அதே மாதிரி தேவர்கள் பூமியில கால வைக்க மாட்டா மாட்டோம் அப்படிங்கிறா. நீங்க கவலைப்படாதவங்க, நான் பூமியில பிறக்கிறேன் உங்களுக்காக, பூமியில பிறந்து ராவணன் நாம தான் பண்றேன், மனுஷனா இருக்கேன், மனுஷனாவா, ஆமா நான் மனுஷனா இருக்கேன் அப்படின்னு பெருமாளே முன்னுக்கு வர்றாராம். தேவர்கள் எதை அருவறுப்பா நினைக்கிறாளோ அதை ஏத்துக்கிறார் தேவர்களுக்காக நமக்காக. அதனால்தான் சகி தேவைகி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹான் வால்மீகி அனுஹர் சொல்ல சாதிக்கிறார். இந்த லோகத்துல வந்து பிறந்தவர் யாருன்னா, என்னைக்குமே பிறப்பு இல்லாதவர் வந்து பிறந்தவர். எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவர் இந்த லோகத்துல வந்து பிறந்தார். மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணுஹு சனாதனா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவர் இந்த ஒரு இடத்துல பிறக்கிறார். அப்படிலாம் வேடிக்கையா சொல்றார். அதனால முன்னாடி நின்று நமக்கெல்லாம் முன் நின்று நாம எப்ப சரணாகதி பண்ண போறோம் காத்துண்டு சரணாகதி அப்படின்னு உடனே முன்னாடி வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சகரதேவ பிரபன்னாய அப்படின்னு அபயம் சர்வபூதே பிரோததாமி அப்படின்னு வந்து ஓடி வந்து எடுத்து சொல்றார். அதான் சுவாமி தேசியம் சொல்லிருக்கிறார், பயம் தியஜத பத்ரமிதி அபிததத் சவ கேசவஹ ஸ்வயம் கணகிருணாநிதிர் குணகணேன கோபாயதி. அன்னைக்கு ராமாவதாரம் பண்றதுக்கு முன்னாடி தேவர்கள் கிட்ட பயம் தியஜத, கவலையை விடுங்கோ, பத்ரம் மங்களம் இருக்கும், கவலைப்படாதுங்கோ முன்னாடி வந்து சொன்னார் இல்லையா, அந்த வழியை பிடிச்சுக்கிறார் தேசியம். அப்படி சொன்ன பகவான் கட்டாயம் நம்மளையும் காப்பாத்துவான். ஏன்னா அவனுக்கு முன்னின்று கப்பம் தவிர்க்கும் அப்படிங்கிற சுவாவம் இருக்கு. பாக்கி எத்தனை பேர் லோகத்துல பாத்துருக்கோம், எத்தனை தடவை காலில் விழ வேண்டியதா இருக்கு, யார் முன்னாடி காத்துன்னு இருக்கான். ஆனா முன்னாடி காத்துன்னு வந்து நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியவன், தேவர்களுடைய கஷ்டத்தையே போக்கக்கூடிய கலி அந்த மிடுக்குடையவன். நம்ம கஷ்டம் இருக்கட்டும், தேவருடைய கஷ்டத்தையே போக்கடிக்கக்கூடிய மிடுக்குடையவன் அப்படின்னு அர்த்தம். முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலையாள். இல்லைன்னா வேற விதமா அர்த்தம் சொல்லலாம், தேவர்களுக்கெல்லாம் ஒரு சமயம் பெரிய கஷ்டம் வந்தபோது ஹிரண்ய கசிப்பு கிட்ட இருந்து கஷ்டம் வந்தது, தேவர்கள் மொத்த பேரையும் தன் கீழே கொண்டு வந்து வச்சுட்டான். அப்போ முன் சென்று கப்பன் தவிர்க்கும், அவெல்லாம் பயந்து போயிட்டா தேவர்கள்லாம். ஏன்னா இவனை என்ன பண்ணாலுமே ஒழிக்க முடியாதுன்னுட்டான். அப்படி வரம் வாங்கி வச்சிருக்கான், உள்ள சாகக்கூடாது, மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, வெளியில சாகக்கூடாது, எந்த ஆயுதத்தினாலையும் வசம் எனக்கு வரக்கூடாதுன்னு, ராத்திரியில கூடாது, பகல்ல கூடாதுன்னு இப்படி ஒரு வசம் வரமெல்லாம் வாங்கி வச்சா தேவர்கள் பாக்குறா, இவனுக்கு ஒரு உபாயமே இருக்காது போல இருக்கேன், ராவணனுக்காவது பரவாயில்ல, மனுஷர்களை விட்டுட்டாங்க, அதனால தேவர்களால வசம் கூடாதுன்னு தான் கேட்டிருக்கான், மனுஷர்களால வசம் கூடாதுன்னு கேட்கல. அது மாதிரி என்ன கேட்டாலும் ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கும் எங்கேயாவது, அது பெருமாள் கண்டுபிடிப்பார், பெருமாளுக்கு தான் அந்த சாமர்த்தியம் உண்டு. இந்த ஹிரண்யகசிபு கேட்ட வரத்தை வச்சு பார்த்து, இந்த வரத்தை பார்த்தே தேவர்கள் பயந்துட்டான். அப்புறம் இவன் பண்ற அட்டூழியம் இருக்கட்டும், இப்படி எல்லாம் ஒருத்தன் வரம் கேட்டானா பிரம்மா வரம் கொடுத்தாராம். அதனால ஹிரண்யகசிபு சம்ஹாரம் ஆன உடனே பிரம்மாவை கூட்டு பெருமாளே சொல்ற ஒரு விஷயம் பாகவதத்தில் இருக்கு. பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற நரசிம்மனை, இப்ப நரசிம்ம பெருமாள் பிரம்மாட்ட கூட்டி சொல்றார் ஒரு விஷயம் அப்படி இல்ல என்ன அப்படின்னு கேட்டா, இனிமேல் இந்த மாதிரி வரம் கொடுக்காதியும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இப்படி ஒரு வரம் கேட்டான் ஒருத்தன், இப்படி ஒரு வரம் கொடுத்தார் ஒருத்தர், அப்ப தேவர்கள் படாபாடு படுறார். அப்படி பயம் கிரணிகச்சு கொடுத்த இவருக்கு என்னதான் வழி அப்படின்னும் போது, அப்போ முன் சென்று கப்பம் தவிர்க்கும் பெருமாளே, ஒரு நரசிம்ம அவதாரம் எடுத்து ந மிருகம் ந மானுஷம், மிருகமாயும் இல்ல மனுஷனாயும் இல்ல, அப்படி இல்லாமல் ரெண்டு கட்டானாக ஒரு ரூபத்தை ஒண்ணு எடுத்துட்டு, பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல், அஸ்தமன வேலையில உள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல், வாசப்படியில மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல், தன்னுடைய மடியில எந்த ஆயுதமும் இல்லாமல், தன்னுடைய நகத்தினாலேயே இப்படி அவன் என்ன வரம் கேட்டானோ அது ஒத்தத்தையும் சத்தமாக்கி அப்படியே அவனை கொள்றார் அப்படின்னா, அதான் கலியே, அதான் ஒரு விடுக்கு, அதான் ஒரு சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியம் யாருக்குமே கிடையாது, எந்த தேவர்களுக்கும் வராதாம். எல்லாரும் ஆச்சரியப்படுறான் நரசிம்மனை பார்த்து, எப்படி இவருக்கெல்லாம் தோணித்து. உடனே ஒருத்தர் சொல்ற, இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம்னு தோணிதான் நானே வந்திருப்பேனுங்கிறார். ஆனா தோணாதே அதான விஷயம், ஒரு அசுரன் வரம் கேட்டு வச்சிருந்தான், அந்தகாசுரன் ஒருத்தன், அவன் ஒரு வரம் கேட்டு வச்சிருந்தான், அவனுடைய ரத்தத்துல ஒரு சொட்டு ரத்தம் பூமியில பட்டா அதுலேருந்து ஒரு அந்தகாசுரன் வந்துடுவான், எத்தனை சொத்து ரத்தம் வெளியில வருதோ அத்தனை அந்தகாசுரன் வந்துருவான். அப்படி இருக்கும்போது அவனை எப்படி கொல்ல முடியும், அவனை கொன்னாச்சுன்னா ரத்தம் வந்ததுன்னா அதுல இருந்து நாலு பேர் வருவாள்னா அப்படின்னா, அப்ப இவன் அடிக்கிறத காட்டுல அடிக்காம இருக்கிறதா ரொம்ப பாதுகாப்பு. இப்போ இவன் இவனோட யுத்தம் பண்ணி ஏடாவளமா ரத்தம் பத்தினா நாலு பேர் வருவான், நூறு பேர் வருவான், ஆயிரம் பேர் வருவான், எத்தனை துளி வர்றதோ அத்தனை பேர் வருவான். அதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்து இவாளே பயந்து போயிட்டா தேவர்கள்லாம். பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சா, பெருமாள் அப்பதான் அட்டை பூச்சி மாதிரி ஒரு பூச்சியை சிருஷ்டிச்ச, அந்த அந்த பூச்சி வந்து இவங்கிட்ட போய் அந்த ரத்தம் மொத்தத்தையும் உறிஞ்சுது. அவனுக்கு அதான வழி. அப்ப இப்படி தோணும், இப்படி ஒரு உபாயம் இருக்கு. இந்த உபாயம் பெருமாளுக்கு தான் தோணும், சர்வஜ்ஞானபடியினால, உபாய வித்து ஆனபடியினால. அதனால அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களி, இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம். அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும்னா இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். கஜேந்திரன் அன்னைக்கு ஆதி மூலமே அப்படின்னு கத்தின போது, நான் ஆதி மூலம் இல்லைன்னு தேவர்கள்லாம் பின் வாங்குறாராம். கஜேந்திரன் ஆதி மூலமே கத்துறார், ஏன்னா தேவர்கள் எல்லாருமே ஆகாசத்துல வந்து நிக்கிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, நான் ஆதி மூலம் இல்லைன்னு அவளே பேசிக்கிறாளா, நாகம் நாகம் நச்சாகம் நச்ச பவதி புனா தாதிருஷோ மாதிருஷேஷு. ஆதி மூலமே நான் இல்லை அப்படின்னுட்டார். போய் கஜேந்திரனை காப்பாத்தலாம் இல்லையோ, ஒண்ணும் இல்ல முதல பிடிச்சிட்டு இருக்க அவ்வளவுதானே, போய் அந்த முதலையே கொண்டுட்டு ஆணையை காப்பாத்தணும் அவ்வளவுதான். இது தேவர்களுக்கு பெரிய காரியம் கிடையாது, இது ஒண்ணு ஹிரண்யகசிபு வதம் மாதிரி கிடையாது, இது ராவண வதம் மாதிரி கிடையாது, முதலே வதம் பண்றது பெரிய காரியமே கிடையாது. ஆனா ஏன் போகலன்னா, அவர் யார கூட்டார், ஆதி மூலமே தானே கூட்டார், நம்மளை கூப்பிடலையே, நான் ஆதி மூலம் இல்லையே, நான் ஆதி காரணம் நான் இல்லையே, என்னையும் சிருஷ்டிச்சோன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையோ அப்படின்னா, நாகம் நான் இல்லைங்கிற ஒருத்தர், நாகம் நாகம் நச்சாகம் நானும் இல்லைங்கிற அடுத்தவர், நானும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தேவர்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். நச்ச பகவதி புனகா நாலாவது ஒருத்தர் சொன்னார், எங்கள்ல யாருமே இல்லை முடிச்சுட்டார், ஒருத்தர் ஒருத்தரா சொல்ல வேண்டாம், நச்ச பகவதி புனகா தாதிருஷோ மாதிருஷேஷு, எங்கள்ல யாருமே இல்லை அப்படின்னும் போது தேவர்கள் என்ன பண்றார், சரி நாம யாரும் இல்லை ஆனா யார் வரா பார்க்கலாம் அப்படின்னு நிக்கிறார். அங்கே நின்றுட்டு இருக்க ஆகாசத்திலேயே என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னும் போது, அப்ப பெருமான் முன் சென்று ஓடி வந்து கருத்மானோட கூட ஓடி வந்து கப்பம் தவிர்க்கும் அந்த ஆணையனுடைய கம்பத்தை தவிர்த்தார். 33 அமரருக்கு முன் சென்று இந்த அமரர்கள்லாம் பின்னாடி நிற்கும் போது பெருமாள் தானே முன்னாடி வந்து யானையினுடைய கப்பத்தை எல்லாம் தீர்க்கிறார். கப்பம்னா கம்பம், நெடுங்கம், ஆணைக்கு அபயம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மிடுக்கும் பெருமாளுக்கு தான் இருக்கு, எல்லாரும் பின்வாங்கும் போது போய் ரட்சிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம். திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்த சாமர்த்தியம் யாருக்கு இருக்கும்? திரௌபதி கிருஷ்ணான்னு கத்தின போது ஹஸ்தினாபுரத்திலிருந்து கத்துறவளுக்கு துவாரகையிலிருந்து வஸ்திரம் கொடுக்கிற சாமர்த்தியம் பகவான். அந்த மாதிரி இல்ல ஒரு சோற்று பருக்கானது துர்வாசருடைய பசி தீர்த்த சாமர்த்தியம் யாருக்கு வரும்? முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலுதான். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, 33 தேவர்களுக்கு தான் நீ இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவியா, 1000 பெண்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேயா, 33 பேரா வந்தாதான் அனுகிரகம் பண்ணுவியா, நாங்க சில பேர் வந்தா அனுகிரகம் பண்ண மாட்டேயா, அமரருக்கு அப்படின்னு அமிர்தம் சாட்டு சிரஞ்சீவிகளா இருக்கிற தேவர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவியா, ஏதோ உன்னை தவிர வேற தாரக போஷக போக்கியம் எதுவுமே கிடையாதுன்னு உன் அனுபவத்தையே சாட்டுன்னு இருக்கிற எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேயா, தேவர்களுக்கு முன் சென்று அனுகிரகம் பண்றியே, நாங்க உன் காலை பிடிச்சு கேட்கிறோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேயா அப்படின்னு ஒரு உபாலம். செப்பமுடையாள் திரளுடையாள் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். செப்பமுடையாள் அப்படின்னா ரக்ஷையுடையவன் அர்த்தம், காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். திரளுடையாய் அப்படின்னா காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியமுடையவன் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்னது தேவர்களுக்கு, தேவர்களுக்கு மாத்திரம் இல்ல உலகத்தையே காப்பாற்றக்கூடியவன் பகவான் தான். அதனால்தான் அந்த ரக்ஷணத்தை தங்கிட்ட வச்சுருக்கான். சிருஷ்டியை பிரம்மா மூலம் நடத்துறார், சம்ஹாரத்தை பரமசிவன் மூலம் நடத்துறார். அந்த மாதிரி வேற ஒருத்தரை சொல்லி அவர் மூலம் ரக்ஷணம் அப்படின்னு நடத்தலாம் இல்லையோ, இந்திரனை வச்சு இந்திரன் மூலமாக ரக்ஷணம் அப்படின்னு நடத்தலாம் இல்லையோ, அப்படி நடத்தல, அதை தானே வச்சுருக்கார். ஏன்னா இவர் செய்யற மாதிரி ரக்ஷணம் வேற யார விட்டு செய்தாலும் வராதான், தானே நேர இருந்து பார்த்துட்டாதான், தன்னுடைய நேர் கவனிப்புல தன்னுடைய நேர் பொறுப்புல இருந்தாதான் அந்த ரக்ஷணம் நன்னா நடக்கும். நான் எப்படி ரட்சிக்கணும் அதெல்லாம் இவருக்கு தான் தெரியும், எந்த மாதிரி ரட்சிக்கணும், ரக்ஷணம் பண்றேங்கிற சாக்குல அப்படியே அவனுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிச்சு அவனை கூட்டுக்கணும். பெருமை கேட்டால் கொடுத்தார் அப்படின்னு மாத்திரம்தான் எல்லாருக்கதையும் இருக்கும், நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்துருவாள் அப்படின்னு இருக்கும். ஆனால் கேட்டது மாத்திரம் இல்லாமல் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் மெதுவா அவனுக்கு பக்தியை கொடுத்து, மெதுவா அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, மெதுவா அவனுக்கு வைராக்கியத்தை கொடுத்து, மெதுவா அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து தன்கிட்ட கூட்டுக்கணுங்கிற வரைக்கும் ஒரு எண்ணம் பகவானுக்கு இருக்கு. அதுதான் உண்மையான ஒரு ரட்சணம். வினத விவித பூத விராத ரக்ஷைக்கு தீக்ஷேங்கிற பெருமானுக்கு இதுதான் சங்கல்பம். இவனை இவனை காப்பாத்தினா போறாது, இவனை சேர்ந்தவர்களை எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்லாம் நினைக்கிறாராம் பெருமான். அதனால் செப்பமுடையாய் ரக்ஷணம் இருக்கு, அந்த ரக்ஷணத்துக்கான திறனுடையாய் சாமர்த்தியம் இருக்கு. காப்பாத்தணும்னா எப்படி வேணா காப்பாத்தும், இந்த சாமர்த்தியம் சொல்லணும். அர்ஜுனனை காப்பாத்தினார் இல்லையா, கண்ணன் அர்ஜுனனை காப்பாத்தணும், அதுக்காக தான் பார்த்த சாரதியா இருந்து தேரோட்டியா முன்னாடி இருந்து தேரோட்டி காப்பாத்துறான். அதுல எத்தனையோ விதம், எத்தனை மாயைகள், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அப்படிங்கிறார். எத்தனை மாயங்கள் மகாபாரத யுத்தத்துல, பகலை இரவாக்கியும், ஒரு பகலை இரவாக்கி காப்பாத்திட்டு அர்ஜுனனை காப்பாத்தணும் அப்படின்னா பகல் இருக்கும்போதே இரவு ஆயிடுச்சது, அப்பதான் இந்த ஜெயத்ரதனுடைய வதம் நடக்கிறது. அதனால்தான் அர்ஜுனன் பொழைக்கிறான் அப்படின்னு மகாபாரத கதை. என்ன வேணா பண்ணுவான், பகலை இரவாக்குவான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் கை தன் கையில சக்கராயுதத்தை கையில எடுத்துப்பான். இன்னும் என்னென்னவோ பண்ணி எத்தனை உபாயங்கள் மகாபாரத யுத்தத்தில் இருக்கு, பண்ணி எப்படியாவது அர்ஜுனனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான். அவன் பார்த்தசாரதியா நின்று பகவத்கீதை உபதேசம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எத்தனை விதமான ஒரு ரக்ஷணம் அப்படின்னு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும் நமக்கு. இது மாத்திரம் இல்ல, பாண்டவர்களுக்கே பல விதமான ரக்ஷணம். விஷான்மகாக்னேகே புருஷாத தரிசனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதஹ மிருதே மிருதேனேக மகாரதாஸ்த்ரதஹ திரௌண்யஸ்த்ரதஸ்தஹரே பிரக்ஷிதாஹ அப்படின்னு குந்தி ஸ்துதியில வரும். குந்தி ஸ்தோத்திரம் பண்ற, கண்ணா எத்தனை விதமா நீ காப்பாத்திருக்க. சின்ன வயசுல பீமசேனனுக்கு விஷம் கொடுத்தா அப்ப காப்பாத்தினது நீதான், அரக்கு மாளிகையில தீ வச்சா அப்பவும் காப்பாத்தினது நீதான், காட்டுல கொடிய அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தினது நீ, துஷ்டர்கள் சபையில திரௌபதிக்கு மானம் போகும்போது காப்பாத்தினது நீ, வனவாசம் பண்ணும்போது அப்போ துர்வாச மகரிஷி வந்து சாபம் கொடுக்க தயாரா வந்த போது அவர்கிட்ட இருந்து காப்பாத்தினது நீ, மகாபாரத யுத்தத்துல எத்தனை விதமான அஸ்திரங்கள் உண்டோ, பகதத்தன் போட்ட வைஷ்ணவ அஸ்திரம் என்ன, அப்புறம் அஸ்வத்தாமன் போட்ட நாராயண அஸ்திரம் என்ன, கர்ணன் பிரயோகம் பண்ண நாகாஸ்திரம் என்ன, இப்படி பல விதமான அஸ்திரங்கள்ல இருந்து அர்ஜுனனை காப்பாத்தினது நீ. எல்லாத்துக்கும் மேல கடைசியில அஸ்வத்தாமன் வந்து அபாண்டவாஸ்திரம் பிரயோகம் பண்ண அதிலிருந்து அந்த குழந்தை பரீட்சித்துங்கிற குழந்தைய அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருக்கும்போதே காப்பாத்தின நீ. எத்தனை விதமான ரட்சணம் இருக்கு. குந்தி சொல்றா, கண்ணா என்னையும் என் குழந்தைகளையும் நீ எப்படி காப்பாத்தின அப்படிங்கறத எடுத்து சொன்னால் அதுதான் மகாபாரதம். மகாபாரதம் இதுதான், கண்ணன் பாண்டவர்களை காப்பாற்றின கதை தான் மகாபாரதம் மொத்தமுமே. இப்படி எல்லாம் ரட்சணம் பண்ணான் அப்படிங்கிறது, அதான் செப்பமுடையாய் திரளுடையாய் ரக்ஷணத்துக்கு அப்படி ஒரு சாமர்த்தியம் பகவானுக்கு. தெரிஞ்சும் இன்னொருத்தர் காலில் போய் விட முடியுமோ, தானினும் உருப்பலார் செவிக்கிலாத கீர்த்தியார் பேனினும் வரம் தரும் விடுக்கிலாத தேவராய் அப்படிங்கிறார். இந்த கலியோ இல்ல இந்த திரளோ இல்ல இந்த செப்பமோ எந்த தேவர்களுக்கு இருக்கு, எல்லா தேவர்களும் கண்ணனை ஆசிரிச்சு தானே இருக்கா, இவன் நினைச்சா எதை வேணா செய்யலாம், சர்வசக்தனானோ நேர்மையா நடக்கவன். இன்னொரு அர்த்தம் செப்பமுடையாய் அப்படின்னா நேர்மையா இருக்கக்கூடியவன் அர்த்தம், திரளுடையாய் அப்படின்னா அந்த நேர்மையை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். பெருமானுக்கு எப்பவுமே நேர்மைதானா, ராமாயணத்துல வரும் ரிஜி புத்திதையா சர்வம் ஆக்கியாதும் உபசக்கிரமேனு வரும். சூர்பனுக்கு வந்து கேட்கிறாள் நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா நேர்மையா பதில் சொல்றாராம் பெருமாள், நான் தசர சக்கரவர்த்தியோட குமாரன், இவன் என்னுடைய பத்னி. சூர்பனக எதுக்கு கேட்கறான்னா, ஒண்ணு அவளை ஆகாரம் பண்ணணும் சாப்பிட்டுடணும்னு வந்தா, இல்ல விவாகம் பண்ணிக்கணும்னு வந்தா, இது ரெண்டுமே இஷ்டம் கிடையாது. அவளோ ராட்சசி, அப்ப ராட்சசி கிட்ட பேசும்போது நேர்மையா பேசலாமோ, யார்கிட்ட பேசலாங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி தானே பேசணும். நம்மகிட்டே ஒருத்தர் வந்து கேட்கறான்னு வச்சுப்போம், நீங்க யார் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுப்போம், நாம நேர்மையா பதில் சொல்ல மாட்டோம். முதல்ல கேட்கிறவர் யாரும் பார்ப்போம், கேட்கிறவர் யாரும் பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம பெருமைகளை கூட்டியோ குறைச்சோ என்னவோ பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் வந்து சூர்பனக்கையே வந்து ஒரு அரைக்கியே வந்து கேட்கும் போதும் கூட அவ அரக்க ஜாதியாச்சே அப்படிலாம் நினைக்காமல் ருஜு புஜிதையா தன்னை பத்தி சொல்ற, இவன் என்னுடைய பத்னி, இவன் என்னுடைய தம்பின்னு எல்லாத்தையும் சொல்ற. அதான் செப்பம், நேர்மை. திறன்னா சாமர்த்தியம். அந்த நேர்மையை காப்பாற்றுற சாமர்த்தியம் என்ன கேட்டா, அதே சூப்பனக்க 14,000 ராட்சர்களை அழிச்சுன்னு வந்த போது அந்த 14,000 பேரையும் வதம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அதான் நேர்மையை காப்பாற்றும். ராவணனுக்கு இன்று போய் நாளை வாங்கிட்டார் ஆஸ்வாசிய நிதியாகி அப்படின்னா, மறுநாள் வரும்போது ஜெயிக்கிற, அதான் சாமர்த்தியம். மறுநாள் வந்தா என்ன ஆகுமோன்னு பயம் கிடையாது. செப்பமுடைய ஆய் அக ரக்ஷைய சொல்றது, சாமர்த்தியத்தை சொல்றது. திரளுடைய ஆய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய், சத்ருக்களுக்கெல்லாம் வெப்பம் கொடுக்கலாம், அவர்களுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு பக்கம் சாமர்த்தியம், இந்த சாமர்த்தியம் இருந்தா போற அதுவும் வேணும், ரக்ஷண சாமர்த்தியம். அப்படின்னா என்ன கேட்டா, பரித்ராணாய் சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாங்கிற மாதிரி சில பேரை ரட்சிக்கணும் அப்படின்னா சில பேரை கொண்டாதான் முடியும். பயிர் நன்னா வளரணும் அப்படின்னா களை எடுத்துதான் ஆகணும். களையும் கூட வளரட்டுமே அப்படின்னா அது பயிர் விளையறத கெடுக்கும். அது மாதிரி சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும் அப்படின்னா சில சமயம் துஷ்டர்களை அழிக்க வேண்டியது. அதுதான் அடுத்ததுல சொல்றாரு. அதெல்லாம் செப்ப முடியா என்ன, வானரங்களையெல்லாம் காப்பாத்துறாரா பெருமாள் அசுரர்கள் கிட்டந்து ராவண யுத்தத்துல. வானரங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம் யுத்தம் பண்ண தெரியாது. காண என்பும் குரங்கும் முசுவும் படையா அடலரக்கர் மானம் அழித்து நின்ற வென்றி எம்மான், எனக்கு என்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே அப்படின்னு திருவங்கையாழ்வார் பாடுறார். எப்படிப்பட்ட பகவான்னா, எப்படிப்பட்ட சாமர்த்தியம்னா, காண எங்கும் குரங்கும் முசுவும் படைய, குரங்கு கரடி இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படையா எடுத்துன்னு போய் ராவணனை ஒழிச்சவர். ராவணன் ஒரு மந்திராலோசனை பண்ணான், அதுல தன்னுடைய சைன்யத்தை எல்லாரையும் கூட்டுண்டான், மந்திரிகளை எல்லாம் கூட்டுண்டான், சேனா நாயகர்களை எல்லாம் கூட்டுண்டான். இப்ப ஸ்ரீராமன் வந்து யுத்தம் நடக்க போறது, யுத்தத்துல என்ன பண்ணலாம்னு கேட்டான். அப்ப அவர்கள்லாம் சிரிக்கிறார், மகாராஜா நமக்கு என்ன கவலை, இதுக்கு மந்திராலோசனையே தேவையில்லை, ஏன்னா நம்மளாம் எப்படிப்பட்டவாள், எப்படிப்பட்ட சைன்யம் நமக்கு இருக்கு, நம்மளாம் இந்திரனை ஜெயிக்கலையா, நம்மளாம் யமனை ஜெயிக்கலையா, நம்மளாம் குபேரனை ஜெயிக்கலையா, ஒரு மனுஷன போய நம்ம பயப்படணும், நம்ம எத்தனை ட்ரைனிங் இருக்கு நமக்கு, அப்படி கிச்சா ஒரு தனி மனுஷன் நினைச்சு நம்ம பயப்படணுமா, ஒன்னும் கவலையே பட வேண்டாம், இதுக்கு பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னுட்டாவா, அப்படி மானத்தோட நிக்கிறாள் அவன். ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு சைன்யம் கொண்டு வந்தார் இல்லையா, வானர சைன்யம், அதுக்கு ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. முன்ன பின்ன யுத்தம் பண்ணணும்னா என்னங்கிறதே தெரியாது. அக்ரி தச்சாரா வேணாச்சார ரணகரணா வைலக்ஷ கூணிதாட்ச பகு விதர க்ஷோபலாத்யக்ஷ வக்ஷ கபாட பாட்டன பட்டிவ சாதோப கோபாவலேப அக்ரிதர ரணகர அக்ரிதர வனச்சர ரணகரணங்கிற முன்ன பண்ண யுத்தம் பண்ணது கிடையாது, முன்ன பண்ண ட்ரைனிங் எடுத்தது கிடையாது, கையில ஆயுதம் எதுவும் கிடையாது, இல்ல வில்லா வில்லு அஸ்திரம் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னோ, இல்ல கத்தி எடுத்து எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னும், இல்ல கதையை இப்படி சுழற்றி யுத்தம் பண்ணணும்னு தெரியாது. கையில ஆப்புறது எதுவோ, கல் இருந்தா கல்ல பிடிச்சி கல்லால அடிக்கும், மரம் இருந்தா மரத்தை பிடிச்சி அடிக்கும், இது தவிர வேற தெரியாது. அப்படிப்பட்ட வானரங்களை போய் தன்னுடைய சைன்யம் அப்படின்னு கூட்டுண்டு, நாங்க இந்திரனை ஜெயிச்சிருக்கோம், குபேரனை ஜெயிச்சிருக்கோம், நாங்க நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஆர்மியா ட்ரெயின்டு ஆர்மியா இருக்கக்கூடிய ராவணனுடைய சைன்யத்தை நிர்மூலமாக்குறார் இந்த சைன்யத்தை வச்சு. அதுதான் சாமர்த்தியம். இவர் கூட இருந்தால் எதுக்குமே சாமர்த்தியம் வரும், ஒண்ணுமில்லாதது கூட சாமர்த்தியம் வரும். இவரை பகச்சிருந்தா எல்லா விருந்தும் அது வீணாயிடும். அதான் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும், சத்ருக்களுக்கு இவாளை வச்சே பயத்தை கொடுக்கற, இந்த குரங்கு வச்சே சத்ருக்களுக்கு பயம். அவள அனுமன் வாழ்க சுக்ரீவன் வாழ்க பாடுறது, மான அசுரர்கள்லாம் பராத பாடுபட்டோமே, கும்பகர்ணன் மாண்டு போனான், இந்திரஜித்தும் மாண்டு போனான், என்ன இருந்து என்ன பிரயோஜனங்கிற. ஜீவத்யகோ ராவணகாங்கிற ராவணனே, இவர் ராவணன் இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கானே அப்படிங்கிற. திக்காரோ ஹயமேவமே ஏதரயா தத்ராப்யசௌ தாபசா, ராவணனுக்கு பெரிய அவமானம் என்னன்னு கேட்டானா, எனக்கு சத்ரு இருக்கானாங்கிற ராவணன். ராவணனுடைய சத்ருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஜீவிக்க முடியுமா, ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியுமா, அது சொல்றதுக்கே பயப்படணுமே ஒருத்தன். ராமனை எனக்கு வேண்டாதவன் சொல்றதுக்கே பயப்படணுமே. எனக்கு பெரிய அவமானம் என்னன்னு கேட்டான்னா, எனக்கு சத்ரு, சத்ருல சத்ருக்கள் தத்ராப்யசௌ தாபசஹம், அதுலயும் ஒரு தாபச, ஒரு ஜடாமுடி தரிச்சுன்னு ஒருத்தன் வரான், எங்கயோ தேவாதி தேவனா ஒருத்தன் வந்தா பரவாயில்ல. சோப்யத்ரை வணிகந்தி ராட்சச குலம், அவனும் நான் இருக்கிற இடத்துக்கு எம் ஊருக்கு தேடி வந்து என்ன சேலஞ்ச் பண்றான். ஜீவத்யகோ ராவணஹா, இன்னும் ராவணன் உயிர் பழச்சிட்டு இருக்கானேங்கிறான், இத்தனை அவமானம் வந்தப்பறம் ஜீவிக்கணுமா. திக் திக் சக்கரஜிதம் பிரபோதிதவதா கிம் கும்பகர்ணேனவா, ஏதோ என் பிள்ளை இந்திரஜித்தான், இந்திரனையெல்லாம் ஜெயிச்சு இந்திரஜித்துன்னு பெயர் வாங்கியிருக்கான், என்ன பிரயோஜனம், சீ சீங்கிறான், என்ன பிரயோஜனம், என்ன இந்திரனை ஜெயிச்சு என்ன பிரயோஜனம். ஒவ்வொருத்தன் வந்து நிக்கிறான், வானர் சைன்யத்தை கூட்டுன்னு ஒருத்த வந்து நான் ராவணனோட யுத்தம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து நிக்கிறானே இந்திரஜித் என்ன. கிம் கும்பகர்ணேனவா, கும்பகர்ணன் என்ன, மலை போல இருக்கான் கும்பகர்ணன், யார் இருந்து என்ன பிரயோஜனையா. இந்திரஜித்னு பேரை கேட்டா பயப்படுறான், கும்பகர்ணன் ரூபத்தை பார்த்தாலே பயப்படுறான், ஆனா எதுக்கும் பயம் இல்லாமல் சைன்யத்தை கூட்டுன்னு முன்னாடி வந்து நின்று வில்லால பிரயோகம் பண்ணி அந்த சப்தத்தை கொடுத்து அந்த நான் ஏத்துற சப்தத்தினாலேயே லங்கையே நடுங்கிறதான் அப்படின்னு தேசிகன் சொல்ற. அப்படி லங்கையே நடுங்கும்படி பண்ணிருக்கான் ஒருத்தன். ராவணன் இன்னும் ஜீவிக்கணுமா, இன்னும் உயிரோட இருக்கிறமா அப்படின்னு சொல்றான். அதான் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும், பயத்தை கொடுக்க. மன்னே சம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், ராவணன் சொல்றான், நான் நினைக்கிறேன் இவன் ஸ்ரீராமன் நாராயணன் தான் இருக்கணுங்கிறான், வேற யாருக்கும் இத்தனை சாமர்த்தியம் கிடையாது, அவனாகதான் இருக்கான், இன்று போய் நாளைவான்னு சொல்லிட்டானே என்ன போய் தேர்லேருந்து கீழே தள்ளி கிரீடத்தை தள்ளி கையில இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் தள்ளி ஒண்ணும் இல்லாமல் நிராயுத பாணியா தரையில நிக்க வச்சு பக்கத்துல யாரும் காப்பாத்துறது கூட அவன் மனுஷால விலகி நிக்கும் போது என்ன போய் இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு சொன்னான்னா. அப்போ தம்மண்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், இவன் வீர ராகவம், நாராயணன் நினைக்கிறேன், விபீஷன் க்ஷேமமா இருக்கான், நான் அவன் சொல்றத கேட்காமல் படாதுபாடு படுறேன் அப்படின்னு ராவணனே சொல்றானா. அப்படி வெப்பம் கொடுக்கும், யார காப்பாத்தனோ அவளை காப்பாத்தி, யாருக்கு வெப்பம் கொடுக்கணுமோ அவளுக்கு வெப்பம் கொடுத்து அதுக்கான மிடுக்கோடு இருக்கக்கூடியவன் கண்ணன். ராமனை சொன்னதெல்லாம் இப்ப கண்ணனுக்கும் வரும், ஏன்னா கம்சன படாதுபாடு கொடுத்துறான், ஆனா பாண்டவர்களை நல்லா காப்பாத்தான், கௌரவர்களை படாதுபாடு கொடுத்துறான், கிருஷ்ணன் சங்கநாதம் பண்ணச்ச கௌரவர்கள் செயின்வே ஒழிஞ்சு போறதான், கிருஷ்ணன் அப்படி ஒரு பார்வை பார்த்தானா அந்த பார்வையில கௌரவர்களே முடிஞ்சு போயிட்டாள் அப்படிங்கிறா. அதல விழித்தானே அச்சோ அச்சோ அப்படிங்கிற, சுழலை பெருதுடை துச்சாதனனை அதல விழித்தானே அச்சோ அச்சோ, அப்படி யுத்தம் ஆரம்பிக்கும் போது பல வியாக்கியானம் ஒண்ணு இந்த பாட்டுக்கு பெரியாழ்வார் பாசுரம், ஒரு வியாக்கியானம் என்ன கேட்டானா, யுத்தம் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் சொல்றான், சேனையோர் பயோர் மத்திய ரசம் ஸ்தாபைய மேய்ச்சு, ரெண்டு சேனைக்கு நடுவுல என்னுடைய ரசத்தை கொண்டு நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு சேனைக்கு நடுவுல அந்த ரசத்தை கொண்டு நிறுத்தினான் கண்ணன், நிறுத்திட்டு அந்த தேர்ல அப்படி எழுந்திருந்து அப்படி பார்க்கிறானே பார்க்கலாம், எதிர்க்க துரியோதனன் துச்சாசனம் எல்லாரும் நிக்கிறா இல்லையா, அவ எல்லாரும் இப்படி ஒரு பார்வை பார்த்தானா கண்ணனுடைய பார்வையை பார்த்தே அவ புரிஞ்சு போயிட்டான், இப்படி பாக்குறானே, ஆமா சோழை பெருதுரை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ, என்ன என்ன ஆகுமோங்கிறான் கண்ணனா. என்ன சொல்றான், நீ எத்தனை சூழ்ச்சி பண்ண, எத்தனை மாயங்கள் பண்ண, எப்படி சூதாடி திரௌபதி சபைக்கு வர வைச்ச, எப்படி இன்னொரு தடவை சூதாடி காட்டுக்கு அனுப்பிச்ச, எப்படி அரக்கு மாளிகளை தள்ளி கொள்ளணும்னு பார்த்த துரியோதனா, நீ எத்தனை சூழ்ச்சிகள் பண்ண இல்லையா, இப்போ உன் காலம் முடிஞ்சு போச்சு, இன்னும் என் காலம் ஆரம்பம், நான் சூழ்ச்சி பண்றேன் பார், இந்த யுத்தத்துல நான் பண்ற சூழ்ச்சிகளுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாராம் கண்ணன், மாய கண்ணன். அப்ப அதே மாதிரி கண்ணனுக்கும் எல்லாம் உண்டு, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய், விமலானா சுத்தமானவன் தோஷம் இல்லாதவன் என்ன அர்த்தம், விமலன் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், ஏன்னா இத்தனை பேருக்கு சத்ருக்களுக்கு வெப்பத்தை கொடுத்தாலும் அவளை சம்ஹாரம் பண்ணாலும் ஒரு தோஷமும் இல்லாது, ஏன்னா நல்ல எண்ணம் தான், சத்ருகளையும் கொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. ஹிரண்யகசிபுவும் கொல்லணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. வேற வழி கிடையாது. குழந்தை கையில ஊசி வச்சுட்டு இருக்கு. சின்ன குழந்தை கையில ஊசியை எடுத்துக்கிட்டு அப்படின்னா அம்மா விடுகிடுன்னு ஓடி வந்து அந்த குழந்தை கையில இருந்து அந்த ஊசியை பிடுங்கி அது முதுகுல ஒரு சாக்கு சாப்பிடும். ஊசியை போய் எதுக்கு எடுக்கிறேன்? குழந்தைக்கு தெரியாது. அம்மாவுக்கு பயம், ஊசியை எடுத்துட்டு கண்ணை குத்தின்ற போறதோன்னு பயம். அப்ப அந்த ஊசியை பிடுங்குறா வேகமா ஓடி வந்து ஊசியை பிடிங்கி முதுகுல அடிக்கிறது எதுக்காகனா இனிமே ஊசியை எடுக்கக்கூடாது, அது கண்ணை கொத்தின்னுடுவேன்னு. ஆனா குழந்தைக்கு அது தெரியல, அம்மா நம்ம கையில இருந்து பிடிங்கிட்டாளேன்னு அழகு. அது நம்ம கையில வச்சுட்டு இருக்கோமே, ஏதோ பலூன் வச்சுட்டு இருக்காமனு நினைச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய விளையாட்டு சாமான் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம், அம்மா வந்து பிடிங்கிட்டாளேங்கிறதுக்காக ஒவ்வொன்று அழுது எனக்கு அது வேணுங்கிறது. ஆனா அம்மா தானே, அந்த மாதிரி அம்மா அடிச்சு அந்த குழந்தைய திருத்துற மாதிரி சில பேர் அடிச்சு திருத்த வேண்டியிருக்கு. இரண்டு மாதிரி இருக்கவா அந்த குழந்தை கையில ஊசி வச்சுட்டு இருக்க மாதிரி இவாளா சரீரத்தை வச்சுட்டு இருக்காள். ஊசி வச்சு நல்லது கூட செய்யலாம் இல்லையா, ஊசி வச்சு துணி தைக்கலாம். ஆனா குழந்தைக்கு அது தெரியாது, ஊசி வச்சு கண்ணை குத்திடுவோம். அந்த மாதிரி இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கான். இந்த சரீரம் எதுக்குன்னா நல்லது செய்யறதுக்கா. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும். நல்லது செய்யணுங்கிறதுக்காக சரீரத்தை கொடுத்தோம்னா அதை வச்சு கெட்டதெல்லாம் செஞ்சு நம்ம கண்ணை நாமளே குத்திக்கிறோம். நாமளே பாபங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப ஹிரண்யக சுமாரி மகா பாபிஷ்டனா இருந்தா வேற வழியே கிடையாது. முதுகில் ஓங்கி அடிச்சு போறா உனக்கு இந்த சரியம், அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம். இந்த ஜென்மம் போறோம், நீ பண்ண பாபம் போறோம் அப்படிங்கறத அவனை ஒழிக்க வேண்டியிருக்கு. அதனால சுத்தமா அந்த காரியம், ஒரு அம்மா குழந்தைய எப்படி ஊசியை பிடுங்கி அடிக்கிறாளோ அந்த மாதிரி அவன் கையிலேருந்து அவன் சரீரத்தையே பிடுங்கி அவனை காப்பாத்துற. இல்லாட்டா எத்தனை மோசமா போயிட்டு இருக்கு. ஆனாதான் விமலங்கிற அங்கஞ்ஞால மஞ்ச அங்கோரு ஆளரை ஆய் அவுனன் பொங்க ஆகம் வெள்ளுகிறாள் பொருந்த புனிதனிடம் பைங்கரானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கே செங்கலாடி இட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்றமே அப்படின்னு அகோபிதத்துல திருவங்கியாழ்வார் பாடுறார். அங்கஞ்ஞாளவஞ்ச லோகங்கள்லாம் பயப்படி அங்கோர் ஆளுறியால் ஒரு சிங்க ரூபத்தை எடுத்துட்டு லோகத்துல எல்லாரும் பயந்து நிற்க அந்த ஹிரண்யகசிபம் அடியில போட்டு குடலை கிழிச்சு எல்லாம் பண்ணவன் யாருன்னு கேட்டா அவுனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போந்த புனிதன் அப்படிங்க. புனிதன் அப்படிங்கிற பரிசுத்தமானவன், பரிசுத்தமாக்குறவன், நல்ல எண்ணத்தோட செய்யறாராம். பாக்குறதுக்கு தான் ரௌத்ரமா இருக்க. ஆனா நரசிம்ம சுவாமி மாதிரி, நரசிம்ம பெருமாள் மாதிரி அத்தனை விசேஷமானவர் கிடையாது, அத்தனை விசேஷம் அனுகிரகம் பண்றவர் கிடையாதான். நம்ம பாபங்களையெல்லாம் புசுக்கிடுவார் மொத்தத்தையுமே. எத்தனை கடன் வாங்கினாலும் ரில விமோசன ஸ்தோத்திரம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மம் அமதேகி கராவலம்பம் அப்படின்னு கை கொடுக்கக்கூடியவன் நரசிம்ம பெருமான் தான். அதனால புனிதர், சுத்தமானவன், அதான் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படிங்கிறார். அடுத்தது நப்பிண்ணை பிராட்டி எழுப்புறார். செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிடாய். அழகான அவயவ சோபைகள் கண்ணனோட சேர்ந்து இருக்கிறபடினாலேயும் கண்ணனை விட்டு பிரிஞ்சு நிற்காதான். இதே நப்பினை பிராட்டிய அவயவங்கள், அவருடைய திருமார்கோ அவருடைய செவ்வாயோ அல்ல, கண்ணனுடைய பிரிவு தாங்காத அளவு அத்தனை மிருதுவானவை. கொஞ்சம் பிரிவு தாங்கினா கூட, கொஞ்சம் பிரிவு இருந்தா கூட உடனே வாடி போயிடுமா மொத்தமுமே. அவருடைய இடையோ எல்லாமே அதுதான். அப்படிப்பட்ட நப்பின்னை நங்காய் அப்படிங்கிற ஆண்டாலும் அப்படிதானே. அதனால்தான் அவர் இந்த பாட்டை பாடுறார். ஒரு புருஷனால இப்படி பாட முடியாது. செப்பெண்ண மென்முறையினும் செவ்வாயிலும் சிறுமருங்கொள்ளும் இதெல்லாம் பிரிவு தாங்காத அளவு மிருதுவானது அப்படின்னு ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா அவரே அந்த பாவத்துல இருக்கிறபடினால கொங்கை தலைமை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா சிறுமானிடவரை காணில் நானும் அப்படிலாம் பாட்டு பாடுற. என்னுடைய சரீரம் இருக்கேன், இந்த சரீரம் மனுஷால பார்த்தாலே லட்சப்படுறதா, வெட்கப்படுறது, ஒடுங்கிறது. ஆனா கோவிந்தன் அப்படின்னு நினைச்சா விகசிக்கிறது, சரீரம் மலர்றது, சரீரம் நிமிர்றது. ஒரு சரீரத்துக்கே ஒரு மலர்ச்சி இருக்கு கண்ணனுக்காக அப்படின்னு இருக்கும்போது. இல்ல ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டான்னா உடனே அந்த சரீரமே வாடி போறதான். அந்த மாதிரி இவர் சம்யோகத்துல கண்ணனோட சேர்ந்து இருக்கார். அதனால அழகான திருமையோட இருக்கார் அப்படியே காமிக்கிறது. செப்பன்ன வெண்முளை செவ்வாய் சிறுவருங்குள் நப்பின்னங்காய் திருவே துயிலிடாய். திருவேனா ஸ்ரீ லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தேவியுடைய ஸ்தானத்துல இங்க இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு எத்தனை பெருமையோ அத்தனை பெருமை இவருக்கு இருக்குப்போம். ஸ்ரீஹியினுடைய பெருமையை சொல்ல, ஸ்ரீஹிங்கிற ஒரு திருநாமம் இருக்கும், ஒரு அக்ஷரம், அதனுடைய பெருமையே சொல்ல முடியாது. அதுக்கே அநேக அர்த்தங்கள் சாதிக்கிறது. வேண்டுரை கேட்டு வீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மந்திர முயன்று தன்னடி சேர்ந்த தமருணயனுகா நின்னுடன் சேர்ந்து நிற்கணும் திருவே. நம்மளுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அந்த குறைகளை எல்லாம் பகவான் கிட்ட கேட்கும்படி பண்ணி அவன் காதலை எடுத்து சொல்லி நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சு நமக்கு நல்ல கல்யாண குணங்கள்லாம் கொடுத்து நமக்கு மோட்சத்தை கொடுத்து, இதெல்லாம் ஸ்ரீஹிங்கிறதுக்கு அர்த்தம். ஸ்ரீஹி ஒரு திருநாமத்துக்கு இத்தனை அர்த்தம். அதான் ஸ்ரீ ரித்தேவச நாமத்தே பகவதி அப்படிங்கிறார் ஆளவந்தார். தாயாருடைய பெருமைகள்லாம் சொல்லும் போது எல்லா பெருமைகளும் இருக்கட்டும், ஸ்ரீஹின்னு ஒரு திருநாமம் ஒரு கொள்ளும், அதனுடைய பெருமையே தனி. திருநாமத்துக்கே ஒரு பெருமை, யாருக்கும் இல்லாத பெருமை. தாயாருடைய ஏக தாயாருடைய பெருமை என்னன்னு கேட்டா காந்தஸ்தே புருஷோத்தமா, உன்னுடைய காந்தன் புருஷோத்தமாச்சேன்னு ஒரு பெருமை. பணிபதி செய்யா, உன்னுடைய படுக்கைங்கிறது ஆதிசேஷனாச்சேன்னு ஒரு பெருமை. உன்னுடைய வாகனங்கிறது வேதாத்மாவான கருத்மானாச்சே அப்படின்னு ஒரு பெருமை. உன்னை சேர்ந்த உன்னுடைய தாசர்கள் அப்படிங்கிறவா தேவர்கள் எல்லாம் உன்னுடைய தாசர்களாச்சே அப்படின்னு பெருமை. நித்திய சூரியெல்லாம் உமக்கு கைங்கரியம் பண்றவளாச்சேங்கிற பெருமை. இப்படி எல்லா பெருமையும் இருக்கும்போது எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த பெருமை என்னன்னு கேட்டா ஸ்ரீஹி அப்படிங்கிறது உங்களுடைய நாமமாச்சே. லோகத்திலேயே மங்களமான வஸ்துவ காண்பிக்கிறதுக்கு ஸ்ரீஹி அப்படின்னு, பெருமாளைய கூட அப்படிதான். பெருமாளைய கூட ஸ்ரீநாராயணன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஸ்ரீஹின் சப்தத்தை கேட்கணும், சேர்க்கணும். ஒரு திவ்ய தேசத்தை ஸ்ரீரங்கம் அப்படின்னும் இல்ல திரு அனந்தபுரம் அப்படின்னும் அப்படின்னா சொல்லணும்னா ஸ்ரீஹிங்கிற சேர்த்தாதான் அதுக்கு பெருமை. ஒரு ஊருக்காகட்டும் இல்ல எந்த வஸ்துவாகட்டும் அது மங்களம் அப்படின்னா ஸ்ரீஹி அப்படின்னு சேர்த்து சொல்லணும். தவேதம் நோபாதேங்கிற பட்டர் பெருமாளுக்கே கூட ஸ்ரீஹிங்கிறதான் பெருமை சேர்க்கிறது. ஆனா தாயாருக்கு என்னன்னா அதுதான் அவருடைய திருநாமமே, அவர் சம்பந்தம் இருந்தாதான் எல்லாருக்குமே பெருமை. தவேதம் நோபாதே, அம்மா உம்முடைய பெயரை வச்சுட்டுதான் எல்லாருமே மங்களம் ஆறாள். ஆனா உமக்கு என்ன கேட்டா அது உம்முடைய இயல்பான பெயரா இருக்கு, இன்னொரு சம்பந்தம் இல்லாமல் பெயரா இருக்கு, சுவாபாவிகமான பெயரா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட பெருமை உடையவர். அப்பின்னங்காய் திருவே துயிலிடார் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. இது வந்து கண்ணனையும் எங்களையும் சேர்த்து வைக்கணும். கண்ணனை எழுப்பணும், முதல்ல எழுப்பச்ச மங்களக வஸ்துகள்லாம் கொடுத்து எழுப்பணும். அப்போ உக்கம்னா திருவாள வட்டம் விசிறி, தட்டொழினா கண்ணாடி. காலங்காத்தாலும் சுப்பிரபாதத்துல மங்கள வஸ்துகளாக விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து எழுப்புவார். விசிறி கண்ணாடியை காமிச்சு கண்ணாடியில முகம் பார்க்கணுமா, மங்கள வஸ்துக்களை தான் முதல்ல பார்க்கணும் எழுந்துக்கும் போது. நல்ல நல்ல வஸ்துக்கள், கண்ணாடி, தீபம், பலது, கை முதலானதெல்லாம் நல்ல வஸ்துக்கள், அதை பார்த்துட்டுதான் எழுந்துக்கணும். கண்டதான் பார்க்க கூடாது. அதனால காலையில் எழுந்துக்கும் போது எண்ணெய் பார்னு ஒரு போட்டோ இருக்கு, சில பேர் அதை வச்சுட்டு இருக்கான். சில அப்ப எண்ணெய் பார் யோகம் வரும், எண்ணெய் பார்னு போட்டோல இருக்கு. யார் எதுவும் பார்த்தா கழுத முகம் இருக்கு, கழுத முகத்தை பார்த்தா யோகம் வரும் அப்படின்னு இருக்கு. கழுத முகத்தை பார்த்தா யோகம் வரும்னா நிஜம் கழுதியா இருந்தா பரவாயில்ல, ஒரு போட்டோவோட பிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா இதை பாரு, கழுத போட்டோவை பார்த்தா யோகம் வரும்னு எங்கேயும் சொல்லல, கண்ணாடியை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன தோன்றதுன்னு கேட்டா அந்த கழுதியினுடைய முகத்தை பாக்குறத காட்டிலும் கண்ணாடியை பார்க்கலாம் தோன்றும், தன்னுடைய முகத்தை பார்க்கலாமே அப்படின்னு தோன்றும். அப்போ உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை எழுப்பி இப்போதே எம்மை நீராட்டு, உன் மணாளனை நீராட்டு, எம்மை நீராட்டு, உன் மணாளனை எம்மை நீராட்டு. அழகான விஷயம் என்ன கேட்டா கண்ணனை நீராட்டு, கண்ணனை எழுப்பி மெதுவா கண்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணணும். நப்பின்னை பிராட்டி இருந்தாதான் திருமஞ்சனமே நடக்குமா கண்ணனுக்கு. சின்ன வயசுல இருந்தே கண்ணன் குளிக்கிறது நப்பின்னை பேரை சொல்லிதான். பூனை தொழுவு நில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டாறு பழிப்பர் நான் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என்மணியே மஞ்சனமாட நீ வாராய் அப்படின்னு யசோதை கூப்பிடற. கண்ணா குளிக்க வாடானா வரமாட்டான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிந்துடும். ஒரே புழுதியா இருக்கடா உடம்பெல்லாம், குளிக்க வாடானா வரமாட்டான். ஒரே புழுதியா இருந்தா உடம்பெல்லாம் அரிக்குமேடா, குளிக்க வாடானா வரமாட்டான். ரொம்ப ஜோரா இருக்கே, புழுதியோட அழகாதான் இருக்க, இருந்தா கூட குளிக்கலாமானாலும் வரமாட்டான். ஏண்டா உனக்கு வெக்கமே இல்லையா இப்படி புழுதியோட இருக்கேன்னு சொன்னாலும் வரமாட்டான். நான் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும். நீ இப்படியே அழுக்கா இருந்தியானா நப்பின்னை பார்த்து சிரிப்பான்னா உடனே வந்துருவானா. மஞ்சனமாட நீ வாராய், நப்பினைக்காக ஒரு குளியல் கண்ணன். அதனால உன் மணாளனை நீராட்டு, எம்மை நீராட்டு. எம்மை நீராட்டுனா என்ன கேட்டா, எங்களுக்கு கிருஷ்ண அனுபவம் கொடுன்னு அர்த்தம். நீராட போதுவீங்கிறச்சு அந்த அர்த்தம் தானே. உன் மணாளனை எம்மை நீராட்டு அப்படின்னா, ஜலத்தை கொண்டு எங்களை நீராட்டாதே, கண்ணனை கொண்டு எங்களை நீராட்டு. கிருஷ்ண அனுபவத்தை கொடுத்து, கிருஷ்ணனையே கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்து என்று அர்த்தம். உக்கமும் தத்தொழியும் தந்து உண்மணாளனை, உண்மணாளனை. இந்த மூணு பாசுரத்திலுமே உண்மணாளன் வரும், உண்மைத்துணன் பேர் பாட அப்படின்னு வரும், உண்மணாளன் வரும். கண்ணன் சொல்ல மாட்டாவா நப்பின்னை பிராட்டி கிட்ட? நான் நப்பின்னை பிராட்டியை வச்சு கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான். நப்பினை பிராட்டின் பின்னை மணாளன் அப்படின்னு சொல்றது கண்ணனுக்கு பெருமை. அழகிய மணவாளன் அப்படிங்கிறது ரங்கநாதனுடைய திருநாமம், தாயாரை வச்சு வந்த திருநாமம். அதுதான் பராசர பட்டருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவர் அதைத்தான் சொல்வாராம். மாதர் லக்ஷ்மி அசைவ மைதில ஜனஹ தேனாத்வனா தேவயம் அப்படிங்கிறார். அம்மா மைதில ஜனங்கள் மாதிரி, மிதிலா நகரத்து ஜனங்கள் மாதிரி நாங்கள், அயோத்தியா நகரத்து ஜனங்கள் மாதிரி கிடையாது. அயோத்தியில இருந்த ஜனங்கள்லாம் திருமால் ஸ்ரீராமனை பார்க்கிறாள், ராமன் பிரகாசமா இருக்கார், சூரியன் மாதிரி இருக்கார். சூரிய குலத்துல வந்தவர் மகா தேஜஸ்வியா இருக்காராம். சூரியஸ்யாபி பவே சூர்யா, சூரியனுக்கும் சூரியன் அப்படிங்கிற மாதிரி பல பல பலன் இருக்காராம். அயோத்தியா நகரத்து ஜனங்கள்லாம் அவரை பார்க்கறா. ஆனா மிதிலா நகரத்து ஜனங்கள் இருக்கா இல்லையா, அவெல்லாம் ராமனை முன்னாடி பார்த்ததில்லை. சீதாதேவி தான் முதல்ல பார்த்திருக்காள். சீதாதேவியோ சந்திரன் மாதிரி இருக்காராம், குளிர்ச்சியா இருக்காராம். சீதாதேவியை பார்த்து பார்த்து இந்த சீதைக்கு எப்படிப்பட்ட நாயகன் வருவார்னு நினைச்சுட்டு இருக்கும் போது, அழகா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் விவாகம் ஆகி ஊர்வலம் நடந்த போது அப்போ ஸ்ரீராமனை பார்த்தானா, அவரும் குளிர்ச்சியா இருக்காராம். மை தில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரங்கிற தேசிக, மைத்திர நகரத்துல இருக்க பெண்கள் இருக்காளே, அவெல்லாம் பெருமாள் சந்திரன் பார்த்தா. அவதான் ராமனுக்கு ராமச்சந்திரன் பெயர் வச்சா, அவதான் ஸ்ரீராமச்சந்திரன் சொல்ற மொழியோ அந்த பெயர் வச்சவாலே மிதிலா நகரத்து ஜனங்கள் தான். அயோத்தியில சந்திரன்னா ஒத்துக்க மாட்டா, சூரியன் தான் சொல்வாவா. ஆனா ஏன் சந்திரன்கிறானா, பிராட்டியை பார்க்கிறாள்வா. அப்ப அவ கண்களுக்கு சந்திரனா சேவை கொடுக்கறாராம், லக்ஷ்மி தேவி பக்கத்துல இருக்கிறபடினால. அப்ப அவ ஸ்ரீராமனை என்ன சொல்வார் அப்படின்னா, தசரத சக்கரவர்த்தியோட குமாரர் அப்படின்னும், இல்ல அயோத்தியா நகரத்து ராஜா அப்படின்னும், இல்ல சூரிய குலத்துல வந்த சூரியன் அப்படின்னு சொல்ல மாட்டாளாம். என்ன என்ன சொல்லுவாங்க கேட்டானா, எங்க ஜானகியினுடைய பதி, சீதாபதி, எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படின்னு மாத்தர் லக்ஷ்மி அசைவமைதில ஜனாக, அந்த மாதிரிதான் நாங்களும் சொல்றோம். ரங்கநாதன் சொல்றது இல்ல, அழகிய மணவாளன், எங்க ஊர் ரங்கநாச்சியா இருக்காரு அவருடைய பதி அப்படின்னு தான் சொல்றோம். ஸ்ரீயப்பதி அப்படின்னு தான் ஒன்ன சொல்றோம். உன்னை இட்டுதான் பெருமாளை நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற தேனாத்வனா தேவயம் ரசாபிமான சுபகை. பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணும் போது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், இதுதான் அந்த ரீதியில உண்மணாளனை அப்படிங்கிற. இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்ப வாயின்னு, நப்பின்னை பிராட்டியை கொண்டு ஒரு நீராட்டம் வேணுங்கிற கண்ணனுடைய திருமஞ்சனமும் அப்படிதான். ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் நமக்கு கிடைக்கிறதும் அப்படிதான். அதனாலதான் சுவாமி தேசிகன் பாதுகாப்பு சேஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதாவது திருமஞ்சனத்துக்காக பகவானை ஏழை பண்றதா ஒரு ஸ்லோகம். பாதுகாதேவிதான் ஏழை பண்றாராம், திருமஞ்சனத்துக்காக ஸ்நானாசனம் சமர்ப்பிக்கிறோம் திருவாராசனத்துல. அப்ப பெருமாளை அந்த ஸ்நான ஆசனத்துக்கு ஏழை பண்றாராம் பாதுகா. அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்றாராம், விருத்தம் க்ரமேண பகுதா நியுதம் விதீனாம் அர்த்தம் த்விதீயமிதம் அங்குரிதம் தவன்னா लीला सखीभिरुपनीय निवेश्यमाना मंक्तुं प्रभो त्वरयते मणिपादुका त्वाम। நம்ம சொல்ற ஸ்லோகம் மணிபாதுகா உம்மை ஏழ பண்றார் திருவஞ்சனத்துக்கு. நீலாசகி விரி நப்பிண்ணை பிராட்டியுடைய தோழிகள்லாம் அவர்கள்லாம் தயாரா இருக்கா, அவர்கள்லாம் உம்மை ஏழ பண்றதுக்காக உம்மை ஐச்சண்டு போறதுக்காக வந்திருக்கா, அதனால அங்கே ஏழு திருவஞ்சனம் கண்டருணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இருக்கு. கர்த்தால அனுஷ்டானங்கள்லாம் ஆயாச்சு, இப்ப திருவாராதனம் பண்றோம், அதுலயும் ஸ்நானாசனம் சமர்ப்பிக்க போறோம், அதுல தேவர் எழுந்தருள் வேணும். அப்போ நப்பிண்ணை பிராட்டியுடைய தோழிகள்லாம் தயாரா இருக்கான்னு நப்பிண்ணை பிராட்டியை சொல்ற. ஏன்னா ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தை வச்சுதான் தேசிகன் அந்த ஸ்லோகத்தை அருளி செய்வார்னு சொல்லுவார். அப்போ உக்கவும் தட்டலையும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டு, இப்போதே எம்மை நீராட்டு, அப்புறம் வேண்டாம், இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நப்பிண்ணை பிராட்டியை கொண்டு அவரை புருஷகாரமாக அவரை முன்னேற்று கிருஷ்ண அனுபவம் பெறணும் அப்படின்னு ஒரு கிரமம். அந்த கிரமத்தை கடந்த மூணு பாசுரங்கள்ல ஆச்சரியமா நாச்சியார் வெளியிடுற. அடுத்த பாட்டுல இருந்து கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம், நப்பிண்ணை பிராட்டியை பத்தி சொல்லியாச்சு, இனிமே கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் அடுத்த பாட்டுல இருந்து ஆரம்பம். இந்த 33 அப்படிங்கிற பாட்டினுடைய சுவாபதேசம் பார்க்கும்போது 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலிடாய் அப்படின்னு. அமரர்கள் அப்படின்னா சங்கோச்சம் இல்லாதவர்கள், ஞான சங்கோச்சம் இல்லாதவர்கள், மகாஜானிகளா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களுக்கெல்லாம் எப்போவாவது ஏதாவது ஒரு கப்பம் ஒரு நடுக்கம் ஒண்ணு வந்ததுன்னா அதை போய் முன்னாடி போய் நின்று அவளுடைய நடுக்கத்தை தீர்க்கக்கூடியவர் மகா ஆச்சாரியர். அவர் யாருன்னா பகவத் பிராமணர், சுவாமி தேசிகன் போன்றவர்கள்லாம். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அநேகம் பேர் இருக்கச்ச, அவர்கள்லாம் அநேகம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவெல்லாம் அமரர்கள், நித்திய சூரிகள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், மகா ஆச்சாரியர்கள். அவர்களுக்கும் ஒரு சமயம் கப்பம் வந்துருத்தான், பயம் வந்துருத்தான். ஏன்னு கேட்டா பரமதத்திலிருந்து வந்து ஒருத்தர் வந்து அவளை தர்க்கவாதத்துல ஜெயிக்கிறேன் அப்படின்னும் போது காஞ்சிபுரத்துக்கு ஓலை கொடுத்து அனுப்பிச்சு தேசிகனை வர வைச்சார். அப்ப தேசிகன் உடனே ஓடி வந்து அவர்களுக்கெல்லாம் முன்னாடி போய் நின்று நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்லி முன்னாடி போய் நின்று அவளுடைய பயத்தை போக்கடிச்சார். அவரோட வாதம் பண்ணி அவரை ஜெயிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். அப்பதான் அவளுக்கு ஒரு நிம்மதியாச்சு, தேசிகன்னு உடனே அவளுக்கு நிம்மதியா. அதே மாதிரிதான் காஞ்சிபுரத்திலயும் திவ்ய பிரபந்தங்கள்லாம் இந்த தெருவுல பாராயணம் பண்ணக்கூடாதுன்னா, இது எங்க தெரு, இந்த தெருவுல திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணக்கூடாது அப்படின்னா தேசிகன் போய் வாதம் பண்ணி அவளை எல்லாம் ஜெயிச்சு அந்த தெருவுல திவ்ய பிரபந்த பாராயணத்தை ஸ்தாபிச்சார். இன்னைக்கும் ராஜவீதியில் நடந்துருக்கு, தேசிகனுடைய கைங்கரியமா தான் இன்னைக்கும் நடந்துருக்கு, இன்னைக்கும் பிரத்யட்சமா செய்திக்கலாம். காஞ்சிபுரத்திலிருந்து பெருமாள் போய் ராஜவீதிக்கு ஏழின உடனே அங்க தொடக்கம் திவ்ய பிரபந்தம் தொடக்கி அந்த திருவிழா பாராயணம் நடுவுல நிறுத்தின திவ்ய பிரபந்தம் அங்க ஆரம்பிக்குது. இது தேசிகனுடைய விசேஷமான ஒரு கைங்கரியம். ஏன்னா அங்க போய் வைஷ்ணவர்களுடைய கப்பம் எல்லாருமே பயப்படுறா இல்லையா, பெரிய ஆபத்துன்னு வந்ததுன்னா மகாச்சாரியர்களுக்கெல்லாம் இருக்கட்டும், நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆபத்துன்னா அவளுக்கு ஆபத்து, சம்பிரதாயத்துக்கு ஆபத்து வந்துருத்தேன்னும் போது கப்பம் தவிர்க்கும் கரியே அந்த விடுக்கு தேசிகனுக்கு இருக்கு. சுரப்பிரகாசிக்காங்கிற புஸ்தகமே காணாது போயிடுமோ அப்படின்னு பயந்தார் சுதர்சன சூரியங்கிறவர். அவர் கஷ்டப்பட்டு சுரப்பிரகாசிக்க வியாக்கியானம் எழுதியிருக்கார், சீவாசியத்துக்கு வியாக்கியானம். இப்ப துருஷ்காருடைய படையெடுப்புல துருஷ்க யவனாதிபிகி ஜகதி ஜிரும்பமானம் பயம் அப்படிங்கிற மகாபயம் ஒண்ணு வந்து, அப்போ ஒரே ஒரு ஓலைச்சோடி மாத்திரம்தான், ஒரே ஒரு ஓலைதான் இருக்கு, ஒரு காப்பி எல்லாம் கிடையாது. இப்ப இதுவும் காணாது போயிட்டுனா என்ன பண்றது, அப்ப சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் இல்லைன்னா நாளைக்கு சீபாஷ்யமே இல்லைன்னு ஆயிடும், அதுவே யாருக்குமே புரியாது போயிடுமே, சம்பிரதாயமே கெட்டு போயிடுமே, அப்ப என்ன பண்ணலாம்னு பயப்படும் போது அப்போ அவர்கிட்ட போய் சுவாமின்னு பயப்பட வேண்டாம், அடியேன் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவப்பிரகாசிய தன்னுடைய கையில வாங்கிட்டு அதை ரொம்ப பாதுகாப்பா எடுத்துன்னு போய் எப்படி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை பாதுகாப்பா எடை பண்ணிட்டு போனாலோ அது மாதிரி சுவாமி தேசிகன் சிவப்பிரகாசிக்கே அதே மாதிரி பாதுகாப்பா எடை பண்ணிட்டு போறார். ரங்கநாதனை காப்பாத்துற மாதிரிதான் சுதப்பிரகாசியை காப்பாத்துறதும், ரங்கநாதனை காப்பாத்துறது எத்தனை முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த சுதப்பிரகாசியை காப்பாத்துறது. ஏன்னா இது பிரமாணம், அது பிரமேயம், இவர் பிரமாதா. அதனால அந்த சுதப்பிரகாசியை தான் அரவணைச்சு எடுத்துன்னு போய் அந்த துருஷ்காட்டிலேருந்து காப்பாத்தி முதல் காரியமா அந்த சுதப்பிரகாசிக்கை பட்டுவலை பண்ணி முதல் காரியமா அந்த சுதப்பிரகாசியை பல பேருக்கு பிரச்சாரம் பண்ணி எடுத்து சொல்லி இதை காப்பாத்தி கொடுத்தவர், அவருடைய பயத்தை போக்கடிச்சவர். அதான் கப்பல் தவிர்க்கும் கலி, அந்த சாமர்த்தியம் அதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு தான் இருக்கு, மகா ஆச்சாரியாளுக்கு தான் வரும். செப்பமுடையாய் திரளுடையாய், செப்பங்கிறது ஆசிரியர்கள் பக்தர்கள் பட்சத்துல, திரள் அப்படிங்கிறது துஷ்டர்கள் பக்கத்துல பரபக்ஷத்துல செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிடார். தேசிகன் பேர சொன்னாலே போரும் கவிதார்க்கிக சிம்மம், அந்த கர்ணேசயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதகான். சிம்ம நாதத்தை கேட்டால் எப்படி துஷ்ட மிருகங்கள் காட்டில் இருக்கக்கூடிய ஓனாய் முதலான துஷ்ட மிருகங்கள்லாம் பயப்படுமோ அந்த மாதிரி தேசிகனுடைய நாதத்தை கேட்டாலே பயம் மொத்த பேருக்கும். எங்க போனாலும் சரி, காசியில போனாலும் சரி, தேசிகனுடைய நாதத்தை கேட்டா பயமா அப்படின்னு அநேக ஆக்கியானங்கள்லாம் இருக்கு, கதைகள்லாம் இருக்கு. ஆனால் சில மிருகங்கள் பொழைச்சு போகும். ஒரு மான் ஒண்ணு தீர்த்தம் சாப்பிடணும்னு குளத்து பக்கம் போச்சு, அந்த பக்கம் ஒரு ஓனாய் ஒண்ணு வந்தது, மானை கடிச்சு சாப்பிடணும்னு ஓனா அப்படியே பாஞ்சு ஓடி வந்து மான் பயந்து போகும்போது, அப்போ அந்த சமயம் பார்த்து ஒரு சிம்மம் ஒண்ணு கர்ஜனை பண்ணித்தான். அந்த சிம்ம கர்ஜனை கேட்ட உடனே ஓனாய் ஓடியே போச்சு, மான் பொழைச்சு போச்சு. அதே மாதிரிதான் இந்த தேசிகனுடைய சிம்மநாதம்ங்கிறது மான் போல இருக்கிறவாழ பிழைக்க வைக்கும், ஓனாய் போல இருக்கிறவாழ் நடுங்க வைக்கும். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிடாள், செப்பன்ன வெண்முறை செவ்வாய் சிறுவருங்குள் நப்பின் நினங்காய் திருவே துயிலிடாள். பிறகு அசகத்வம், பிரிவு தாங்க முடியாத அளவு ஞானம், பிரிவு தாங்க முடியாத அளவு பக்தி. இதான் பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தின்னு சொல்ற அத்தனை மிருதுவானதான். பகவானை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணகாலமும் இருக்க முடியாதுங்கிற அளவு வருதுதான் பக்தி அப்படின்னு பெயர். அதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் சுவாமி நம்மாழ்வார் மாதிரி, சுவாமி நாதமுனிகள் மாதிரி, சுவாமி தேசிகன் மாதிரி, ரங்கநாதனை விட்டு பிரிஞ்சிருந்து கதர்றார் அபீதிஷ்டவத்துல. நான் திருப்பி வந்து உம்ம சேவிக்கணுமே அந்த இடத்துல, என் வயசெல்லாம் ஆயிடுத்து, என்னுடைய அந்திம காலம் ஆயிடுத்து, நான் உம்ம வந்து சேவிப்பேனா ரங்கநாதனே, ஸ்ரீரங்கத்தை இவருக்கு சேவையை கொடுக்க மாட்டீரா நீர்னு கதர்றார் அபீதிஷ்டவத்துல. அந்த கதர்களுக்கு தான் ரங்கநாதனே ஓடி வந்த. அந்த ரீதியில செப்பண்ட மென்முளை செவ்வாய் செவ்வருங்கள் லப்பி நினங்காய் திருவே துயிலிடாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்பி நீராட்டு. எங்களுக்கு உக்கம் கொடுக்கணும், திருவாரவட்டம் கொடுக்கணும், கண்ணாடி கொடுக்கணும், கொடுத்து கிருஷ்ணனை மூலம் எங்களை நீராட்டணும். கிருஷ்ண அனுபவத்தை கொண்டு எங்களை குளிப்பாட்டணும், கிருஷ்ண அனுபவத்துல நாங்க நனையணும், அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன வேணும் கேட்டா கண்ணாடி, கண்ணாடிங்கிறது திருமந்திரம், உக்கம் அதாவது விசிறி அப்படிங்கிறது துவயம். திருமந்திரம் ஏன் கண்ணாடினா நம்ம சொரூபத்தை காமிக்கிறது, அந்த திருமந்திரம் நாம் பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிற சொரூபத்தை காமிக்கிறோம், முகத்தை காமிக்கிறது தானே கண்ணாடி. நம்ம முகம் எப்படி இருக்கு அப்படின்னு முகத்தினுடைய லட்சணம் எதுல தெரியும்னா கண்ணாடியில தான் தெரியும். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு சொரூபம் என்ன அப்படின்னா சேஷத்வம் சொரூபம், நாராயணுக்கே ஆட்பட்டவர்கள் நாம் அப்படிங்கிறது, அதை காமிக்கிறது திருமந்திரம். அதனால அதை கண்ணாடின்னு சொல்ற வழக்கம். பிரணயனமிவ பிராப்தம் பஸ்தாத் பிரியா சமன்விதம் மகதி முகுதா மிருஷ்டே திருஷ்டா மனோ மனுதர்பணே. அழகா சுவாமி தேசியன் இது ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கார். கண்ணாடியில பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு நாயகி ஒரு தீர்ந்தாள், ஒரு பெண், அப்பதான் விவாகம் ஆச்சு அவளுக்கு. விவாகமான உடனே புருஷன் வெளியூர் போயிட்டான் ஆபீஸ் காரியமாக, ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வரான். வரும்போது அவன் எப்ப வரப்போறான்னு காத்துன்னு இருக்காள், ரொம்ப ஆசையோடு காத்துன்னு இருக்கான். கண்ணாடியில பார்த்துட்டு இருக்காளாம், அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாம், இந்த அலங்காரம் போருமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதே கண்ணாடியில பின்னாடி அந்த புருஷன் வரானான். அவன் கண்ணாடியில தெரியறான், தன் பின்னாடி அந்த புருஷன் தெரியும் போது அதை பார்த்து ஆனந்தப்பட்டு அவனை எப்படி அர்ச்சனா புஷ்பங்கள்னாலே தூவாலோ அந்த மாதிரி இந்த திருமந்திரம் என்ன பண்றது, அது ஒரு கண்ணாடியா இருக்கான், அது நம்மளை காமிக்கிறது. ஜீவாத்மாவை காமிக்கும் போது தனியா ஜீவாத்மாவை காமிக்காமல் அந்த ஜீவாத்மாவுக்கு பின்துணையாக பகவான் இருக்கான், அவனையும் சேர்த்து காமிக்கிறது. அந்த பகவானை சேர்ந்தவன் தான் நீ அப்படின்னு அவனையும் சேர்த்து நமக்கு காமிச்சு கொடுக்கறதா ஒரு கண்ணாடி மாதிரி. அப்ப அதுல நாம தெரிஞ்சுட்டு பகவானை நாம ஆராதிக்கணும். அப்போ மகதி முகுராமிருஷ்டே திருஷ்டா மனோ மனு தர்ப்பணே அப்படிங்கிற அந்த மாதிரி இது கண்ணாடி. பிரயங்கிறது திருவாலவட்டம், நமக்கு சம்சார தாபம் போகும்படியாக நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது. இது ரெண்டையும் கொடுத்து அதன் மூலம் கிருஷ்ணானுபவம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் கிட்ட இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறதா இதுக்கு சுவாபதேசம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதி கோதாயி நமஹ, ஆண்டாள் திருவடிகளே சரணம்.